ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಕೃಧಿ ಯಂ ಪ್ರವ್ರಜಂತ ಮನುವೇತಮಪೇದಕೃತ್ಯಂ ದ್ವೈಪಾಯನೋ ವಿರಹಕಾತರಾಜುಭಾವ ಪುತ್ರೇತಿ ತನ್ವಯತಯಾ ತರ್ವೋಭಿನೇದು ತಂ ಸರ್ವಭೂತಹೃದಯಂ ಮುನಿಮಾನಥೋಸ್ಮಿ ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇತ್ ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯ ಯತೋನ್ವಯಾಮಿತರ್ಕಶ್ಚಾರ್ಥೇಷ್ವಭಿಜ್ಞಸ್ವರಾಟ್ ತೇನೇ ಬ್ರಹ್ಮಹೃದಾಯ ಆದಿಕವಯೇ ಮುಹ್ಯಂತಿ ಯತ್ಸೂರಯಃ ತೇಜೋ ವಾರಿಮೃದಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ತ್ರಿಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಮ್ನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಲಿತಂ ಫಲಂ ಸುಖಮುಖಾದಮೃತದ್ರವಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಮುಹುರಹೋ ರಸಿಕಾಃ ಭುವಿ ಭಾವುಕಾಃ ಉತ್ತಮವಮರ್ಥಲಮೈತ್ತದೋ ಜಡಿತ್ತನಿವಿಮಿತ್ತಗನಯಾಲ್ ಅತ್ತಿರಲರಕ್ಕನ್ಮುಡಿಪತ್ತು ಮುರುಕೊತ್ತನ ಉದಿತ್ತತಿರಲೋಂ ಮತ್ತುರುಮಿಗುತ್ತತೈರ್ಮೊಯ್ತವೆಣೆ ವೈತ್ತದು ನುಮತ್ತನಿಡಮಾಂ ಅತ್ತಿಗಿರಿ ಪತ್ತರ್ವಿನೈ ತೊತ್ತರವರು ಕುಮ್ಮಣಿ ಅತ್ತಿಗಿರಿಯೇ. ಪುರಾಣಗಳಲ್ಲ ಪ್ರಧಾನವಾಗಿ ಸೊಲ್ಲಪ್ಪಡ வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தத்துவத்ரயம் சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இன்னும் மூணு தத்துவம் இருக்கு. இந்த மூணு தத்துவத்தையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். அச்சேதனம் அப்படிங்கிறது சரீரம், சேதனன் அப்படிங்கிறது சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாம் ஜீவாத்மாக்கள், ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் இந்த அச்சேதனத்தையும் இந்த சேத்தனத்தையும் சேர்த்து வச்சு ஆளக்கூடியவன் ஒருத்தன், அவனும் ஹிருதயத்துக்குள்ள இருந்துருக்கான். இந்த மூணு தத்துவத்தையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு அப்படின்னு பெயர். இந்த சம்ஸ்கிருதத்துல விவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகம் அப்படின்னா விவிச்ச, அதாவது பிரிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம். அது வந்து பெரிய கஷ்டம், அந்த ஞானம் வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இது சேர்த்தே இருக்கிறபடினால, இந்த சரீரமும் ஆத்மாவும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கிறபடினால, சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு பாமரர்களேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சரீரமே ஆத்மா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்னு அதிருப்தமா இருக்குன்னா, இந்த ஆத்மாவுக்கான சுகம் அப்படிங்கிறது தனி அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரியல. சரீரத்துக்கான சுகம்னா என்ன கேட்டா, ஒரு தூக்கமோ இல்ல ஒரு ஆகாரமோ இல்ல ஒரு கண் முதலான இந்திரியங்கள்னாலே அனுபவிக்கக்கூடிய சுகங்களோ, பார்த்து அனுபவிக்கக்கூடியதோ கேட்டு அனுபவிக்கக்கூடியதோ, இதுதான் சுகம் அப்படின்னும், இதை காட்டிலும் ஆத்ம சுகம் அப்படின்னு ஒண்ணும் புரியல. புரியாததுக்கு காரணம், இந்த ரெண்டையும் பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியல. பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இது ரெண்டும் பிரிஞ்சு இல்லை, சேர்ந்தேதான் இருக்கு. எப்பாவது கொஞ்ச காலம் இந்த ஆத்மாவானது சரீரத்தை விட்டு வெளியில போய் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் சரீரத்துக்குள்ள வந்ததுன்னா பரவாயில்ல, அது நமக்கு புரியும். ஆனா இது சரீரத்தை விட்டு வெளியிலேயே போகவே முடியாது, இது போனால் சரீரத்துக்கு ஸ்திதியே இருக்காது அப்படிங்கிறபடினால இது புரியல. அப்போ உபனிஷத் சொல்றது, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வம் ஜுஷ்டஸ்ததஸ்தேனாமிருதத்வமேதி. இந்த மூனையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் அடிப்படை உபனிஷத்துல. சரீரங்கிறது அச்சேதனம், ஆத்மா நித்தேயா அவ்வயா சுத்தா ஏதா க்ஷேத்ரஜ்ஞா ஆசிரயா அப்படின்னு 12 வித்தியாசம் சொல்றார் பாகவதத்துல. சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சரீரம் அப்படிங்கிறது உண்டாகும், ஆத்மாங்கிறது உண்டாகாது. சரீரம் என்பது அழியும், ஆத்மாங்கிறது அழியாது. ஆத்மா நித்தேயா நித்யா அவ்வயா சுத்தா. சரீரம்ங்கிறது அசுத்தங்கள்லாம் கலக்கும், நல்லா சோப்பெல்லாம் போட்டு தேய்க்கணும், அழுக்கெல்லாம் கலக்கும். ஆனா ஆத்மால ஒரு அழுக்கும் கலக்காது. ஏகா சரீரங்கிறது பல அவயவங்கள்லாம் சேர்ந்து இருக்கு, கை கால் எல்லாம் சேர்த்து வச்சு கட்டி வச்சு கோணி போய் மாதிரி அதுல வச்சிருக்கிறதா சரீரம் அப்படிங்கிறது. ஆத்மா அப்படி கிடையாது, ஒரே ஒரு ஆத்மா, அதுக்கு அவயவங்களே கிடையாது. க்ஷேத்ரஜா, இந்த சரீரம்ங்கிறது க்ஷேத்திரம் அப்படின்னா என்ன கேட்டா, புண்ணிய பாபங்களுக்கான விளைநிலம் இது. ஆத்மாங்கிறது இந்த க்ஷேத்திரத்தை அறிந்து கொண்டவன், இந்த க்ஷேத்திரத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன். ஆசிரயா, சரீரம்ங்கிறது ஆத்மாவை ஆசிரியிச்சு இருக்கு, ஆத்மா தான் சரீரத்தை பிடிச்சுண்டு நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நித்யா ஸ்வதிருக்கு, ஆத்மாங்கிறது சொப்பிரகாசம் தானே தெரியும், சரீரங்கிறது சொப்பிரகாசம் கிடையாது, ஆத்மாங்கிறது ஞானம் உடையது, சரீரங்கிறதுக்கு ஞானம் கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படி பிரிச்சு காண்பிக்கிறதுக்கு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. உபநிஷத்திலாகட்டும் புராணத்திலாகட்டும் எல்லாம் இதுதான் ஆதாரம். அப்புறம் இது மாத்திரம் இல்லை, அந்த ஆத்மாவுக்கு மேல ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அவனையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். அது இருக்காங்கிறதே முதல்ல தெரியாது, அதையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் விவேகம் அப்படின்னு சொல்றா சாஸ்திரங்கள். ஜடபரதர் உபதேசமும் இதை அடிப்படையா வச்சு வந்தது தான். கிருஷ்ண அவதாரத்திலையும் அழகா சுவாமி தேசிகன் ஒன்று சொல்றார், யுக்யஸ்யந்தன சாரதி க்ரமவதி த்ரையந்த சந்தரிசிதே தத்வானாம் த்ரிதயே யதார்க விவித வியாபார சந்தாலினி. பகவான் வந்து கிருஷ்ண கீதோபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதுனால அந்த போட்டோ ஆற்றுல எல்லாரும் மாட்டிப்போம். கீதோபதேசம் கிருஷ்ணன் தேரோட்டுறது ஒரு போட்டோ மாட்டிப்போம். அந்த போட்டோல ஒரு தேர் இருக்கு, ஒரு குதிரை இருக்கு, ஒரு பகவான் தேர் ஓட்டுறவன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அந்த குதிரைய அந்த தேர்ல வச்சு பூட்டி அதை எப்படி இவன் வழி நடத்துறான், அதே மாதிரி அந்த தேர் தான் இந்த சரீரம், இந்த குதிரைங்கிறது தான் இந்த ஜீவாத்மா, அந்த ஈஸ்வரன் தான் சாரதிஹி சர்வநேதா அப்படின்னு. அன்னைக்கு பார்த்தனுக்கு மாத்திரம் சாரதி இல்லை, நம்ம எல்லாருக்குமே சாரதியாக வழி நடத்துறவன் பகவான். அவன் இந்த ஆத்மாவை இந்த சரீரத்துல சேர்த்து பூர்த்தி வச்சு இதை வழி நடத்துறவன் அப்படின்னு அந்த போட்டோவை எல்லாரும் மாட்டிக்கோங்க, தத்துவத்திரயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதாக சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அதனால ஆச்சரியமான ஒரு தத்துவம், இதை புரிஞ்சிருந்தா ரொம்ப க்ஷேமம், ரொம்ப ஆனந்தம் அப்படிங்கிறார். ஸ்வனிஷ்டா விஜானம் சுபகம் அபவர்கா உபநகாமது, உன்னை நீ புரிந்து கொண்டால் அதை போல ஆனந்தம் கிடையாது. என்னை எனக்கு புரியல, நான் யாருன்னே புரியல, எனக்கு நான் தான் சரீரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் தான் இந்திரியம் நினைச்சிட்டு இருக்கேன், அப்பதான் துக்கம் வருது. உன்னை புரிஞ்சுட்டா என்ன ஆச்சுன்னு கேட்டா, யாராவது நிந்தை பண்ணா அப்படின்னு வச்சுக்கோங்க, கருப்பா இருக்கான், கட்டையா இருக்கான், குட்டையா இருக்கான் அப்படின்னு நிந்தை பண்ணா வச்சுக்கோங்க, சரீரத்தோட போச்சு எனக்கு கிடையாது. அதான் பரதர் சொல்றாரு, சுவாமி தேசியன் காமிக்க, நீ சொன்னதெல்லாம் என்னுடைய சரீரத்தோட போச்சு, எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இல்ல ஆத்மாவை பத்தி தான் ஏதாவது சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு ஞானமே ஒண்ணும் இல்லாமல் இருக்கான், அப்படியோட துப்பு கட்டவனா இருக்கான், ஒன்னும் தெரியாதவனா இருக்கான் அப்படின்னு சொன்னான்னா அவன் நிந்தை பண்ணா கூட இது கர்மாதீனம், எனக்கு ஞானம் குறவுங்கிறது என்னுடைய கர்மத்தினாலே எனக்கு வந்தது, அது நீ நிந்தை பண்ணியானால் என்னுடைய பாபத்தை நீ வாங்கிக்கல, அதனால அதை நினைச்சு சந்தோஷப்படணும். சுவாமி தேசிகன் சொன்ன முதல்ல சந்தோஷப்படும், நம்ம பாபத்தை அவன் வாங்கிக்கிறானே, அவன் நமக்கு நம்ம நிலைய புரிஞ்சுக்க வைக்கிறானே அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, ஐயோ பாபா இப்படி நம்ம பாபத்தை வாங்கிட்டு இருக்கே அப்படின்னு அதை நினைச்சு கஷ்டப்படணும். அதனால எந்த அளவு சிந்திச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதனால இந்த மூணு தத்துவத்தையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். இது விஷ்ணு புராணத்திலையும் இதுதான், இங்க பாகவதத்திலையும் இதுதான். உபதேசம்னு வந்தால் இதை அடிப்படையா வச்சுட்டுதான் வரும். இப்படியாக ஜடபரதருடைய உபதேசம் சிரேஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்திலே பல லோகங்களை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றேன். ஜம்பூ துவீபம் அப்படிங்கிறது நாம இருக்கக்கூடிய துவீபம். இதே மாதிரி இன்னும் என்னென்ன பிரக்ஷ தீபம் முதலானது என்னென்ன இருக்கோ அந்தந்த தீபங்கள்ல யார் யார் எப்படி இருக்கா, அங்கங்க அதிபதியாக யார் யார் இருக்கா, அங்க எந்த பகவானுடைய மூர்த்தியை அவ விசேஷமா ஆராதனங்கள்லாம் பண்றா அப்படிங்கறதெல்லாம், இன்னும் பூமண்டலத்துடைய பரிமாணம் என்ன, இது எல்லாத்தையுமே விஸ்தாரமா சொல்றேன். ஸ்ரீமத் பாகவதத்திலே பகவானை பத்தி தானே சொல்லணும், ஆனா இதை பார்த்தா ஜாகிரதி இருக்கு மொத்தம். ஏன் இது ஜாகிரதி சொல்ற அப்படின்னு கேட்டா, இது மொத்தமும் பகவானுடைய விபூதி எல்லாமே, இது ஆண்டு கொண்டிருக்காங்க. ஒரு காத்து வீசறது அப்படின்னாலும், ஒரு அக்னி பிரகாசமா இருக்கு அப்படின்னாலும், ஒரு பூமி ஸ்திரமா இருக்கு அப்படின்னாலும், ஒரு ஜலம் வந்து குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னாலும், இது எல்லாமே பகவானுடைய தேஜஸ், பகவானுடைய அம்சம் மொத்தமுமே. அதுக்கு அந்தந்த சுவாவத்தை கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் இருக்குன்னா அந்த வெளிச்சத்தினாலே நமக்கு கண்ணாலே நம்ம பார்க்க முடியுது நன்னாக, அப்ப நமக்கு சகாயமாக அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்கு. இது பகவான் பண்ணி வச்ச ஒரு ஏற்பாடு, தேஜோ திரவியத்துக்கு தான் இந்த ஏற்பாடு, மற்ற திரவியங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரகாசிக்காது. இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் மாத்திரம் இல்ல, சகல அச்சேதனங்கள் எல்லாத்துக்குமே அதுக்கு சில சக்திகள் இருக்கு, சேதனங்களுக்கு சில சக்திகள் இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்து பகவான் சதுர்தச புவனத்தையும் அது இருக்கக்கூடிய மொத்த அண்டங்கள் எல்லாத்தையுமே சிருஷ்டிச்சு ரட்சிச்சு அதை சம்ஹாரம் பண்ணி விடாமல் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவனுடைய வைபவம். கோயில போய் பெருமாள் சேவிக்கிறோம், இப்போ பெருமாள் சேவிக்கிறது மாத்திரம் நம்ம சுத்தி இருக்க மண்டபங்கள்லாம் நூத்துக்கால் மண்டபத்தில் எப்படி இருக்கு, அந்த மண்டபத்தில் இருக்கு, இந்த மண்டபத்தில் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸ்ரீ பராசர பட்டர் எல்லாத்தையும் பார்ப்பாராம். என்ன அப்படின்னா, கோயில பெருமாளுடைய சொத்து எல்லாமே பகவானுடைய வைபவம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் அனுபவிப்பாராம். அந்த மாதிரி இதில் எல்லாத்தையும் சொன்னார். அப்புறம் இந்த சிருஷ்டியிலேயே ஆதி சிருஷ்டி அப்படிங்கிறது நரக சிருஷ்டி தான். பிரம்மா முதல்ல நரகத்தை தான் சிருஷ்டிச்சார், அதுக்கப்புறம் தான் சனகாதி சிருஷ்டிகளை. முதல்ல ஏன் சிருஷ்டிச்சார்னா, எப்படி தேவைப்படும் தெரியும் பொழுது அவருக்கு பின்னாடி தேவையா இருக்கச்சே நரகம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால ஆதியில அதை சிருஷ்டிச்சுட்டு அதுக்கப்புறம் சனக சனந்தனாதிகள், அதுக்கப்புறம் தான் பிரஜாபதி சிருஷ்டி, அதுக்கப்புறம் தான் மனு சிருஷ்டி, அதுக்கப்புறம் தான் மாணவ சிருஷ்டி எல்லாமே. அப்போ பரீட்சித் மகாராஜன் கேட்கற, இத்தனை புவனங்கள்லாம் சொன்னீரே, நரகா நாம லோகாக நரக லோகம் அப்படின்னு இருக்கேன், இதெல்லாம் எங்க இருக்கு, இதெல்லாம் பகவான் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்க, எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கறாரு. சுக்கர சொல்றார், அப்பா ஆச்சரியம், இந்த லோகங்கள் மாதிரி அதுவும் ஒரு ஆச்சரியமான சிருஷ்டி தான். தாமிஸ்ரஹ அந்ததாமிஸ்ரஹ ரௌரவஹா மகா ரௌரவஹ அசிபத்ரவனம் அப்படின்னு ஆரம்பிச்சு நரகங்களுடைய நாமங்கள்லாம் நிறைய சொல்றார். கும்பீ பாக்கம் அசபத்ரவனம், மொத்தம் 21 நரகம் தான் முதல்ல சிருஷ்டிச்சார். அதுக்கப்புறம் இன்னொரு 7 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 28 லோகம் மொத்தம் நரக லோகம் அப்படிங்கிறது. ஜனங்கள் மொத்த பேரும் அங்க போய் ஆகணும். சர்வே செய்தே வசம் யாந்தி யமஸ்ய பகவன் கினம், யமனுக்கு கட்டுப்படாதவர்கள் எந்த ஜீவர்களுமே கிடையாது. கடைசி காலத்துல வந்து கூட்டுன்னு போறானாம், இழுத்துன்னு போறானாம். அப்போ பாபம் பண்ணாதவன் யாரும் இருக்க மாட்டாளே, எல்லாரும் பாபம் பண்ணவாளதானே இருப்பான். ஆனா சொர்க்கத்துக்கு போறவா கூட பாண்டவர்களே கூட நரகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போனாள் அப்படின்னு இருக்கு. அதனால நரகத்துக்கு எவனுடைய வசப்படாதவர்கள் யாரும் கிடையாது. இப்போ அவாளுக்கு ஏற்பட்ட அந்தந்த நரகத்தை வச்சிருக்கானா அதை விஸ்தாரமா சொல்ற. தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா யஸ்திஹ பரவித்த கலத்ரான்ய பகனதி, யார் இன்னொருத்தருடைய சொத்து அபகரிச்சு இன்னொருத்தருடைய பாரியர்கள் குழந்தைகள் இவர்களை எல்லாம் அபகரிச்சு ஏமாத்தி அப்படி யார் நடந்துருக்கானோ அவனுக்கு தாமிஸ்திரம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு. இருட்டு அப்படின்னு அர்த்தம். இருட்டல எங்க போறோம் என்ன அப்படின்னே தெரியாமல் அவன் இங்க அங்க அல்லாடிட்டு இருப்பான் அந்த நரகலோகம் முழுக்க. ஆனால் உருப்படியான வழி எதுவுமே கிடையாது, கீழே மோதி முட்டி விழுந்து இருட்டல கண் தெரியாம அல்லாடிட்டு இருப்பான். அவன் அடிப்பர்கள் கீழே விடாத அப்படின்னு தான் சொல்லி அவனுக்கு அந்த நரகத்துல போறதே பெரிய யாத்தனையா இருக்கும். தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா அப்படிங்கிறது இந்த தாமிஸ்ரத்திலேயே கொஞ்சம் அதிகப்படி, அதாவது ஹை கிளாஸ் அது அந்த இருக்கொல்லும் அப்படின்னா எக்கனாமிக் கிளாஸ், லக்ஸரி கிளாஸ் அப்படின்னு இருக்கா மாதிரி இந்த அந்த தாமிஸ்ரஹாங்கிறது இன்னும் கொஞ்சம் வசதி. இது என்ன கேட்டால், இவன் பரவித்த கலத்திரங்களெல்லாம் அபகாரம் பண்ணி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறான் சிலர். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு தெரியாமையே அதை அபகாரம் பண்ணி தன் குடும்பத்தையும் ரட்சிக்காமல் யார் இருக்கானோ அவனுக்கு அந்த தாமிஸ்ரம் அப்படின்னு நரகம். அந்த நேரத்தில் இவனுக்கு கண்ணு கூட தெரியாது, கண்ணையும் எடுத்துருவா. ஏற்கனவே இருட்டு, கண்ணும் கிடையாது, ஒன்றும் தெரியாமல் இந்த ஸ்ததகா இங்க அங்க போட்டு அவனை அடிச்சு இந்த பக்கம் அப்படிப்பா அழிச்சுட்டு போவா அப்படிங்கிறது அந்த தாமிஸ்ரம். ரௌரவஹா மகா ரௌரவஹா ருரு அப்படின்னு ஒரு மோசமான ஒரு ஜந்து, சிம்மத்தை காட்டிலும் குரூரமான ஒரு ஜந்து. ருரு ரௌத்ரஹா அப்படிங்கிறது வேதம் எப்படி பயங்கரமானது அப்படின்னா, சிம்மம் இல்லை ருரு தான் பயங்கரமானதான். அந்த மிருகங்கள்லாம் இவனை கடிக்கும். யார அப்படின்னு கேட்டானா, யார் ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக போஷணம் பண்ணாமல் உதரம் பரிகி அப்படின்னு தன்னுடைய சரீரத்தை மாத்திரம் யார் பார்த்துக்கிறானோ, குடும்பத்தை பரணம் பண்ணணும் இல்லையோ. அப்போ மனு சொல்ற, சாத்வீபார் விருத்தௌச்ச மாதாபிதரும் சாத்வீபாரியா சுதா சிசு அப்படி அகாரிய சதம் கிருத்வா பர்த்தவியா மனுரப்ரவீத்து அப்படின்னு இருக்கு. நீ தப்பு பண்ணவே என்ன பண்ணவே தெரியாது, குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும் உனக்கு. நீ பாபம் பண்ணா அது உன்னோட போகும், ஆனா நீ குடும்பத்தை காப்பாத்துறன்னா மகாபாபம் வந்து சேரும் அப்படி. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் பட்டினி போட்ட பாபங்கள்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றது. அதனால அப்படி இல்லாமல் இன்னொருத்தரை ஏமாத்தி தன்னுடைய குடும்பத்தை போஷணம் பண்ணாமல் இருக்கிறவன் இவன் இருக்கானோ அவனுக்கு அந்த தாமிஸ்ரா ரௌரவஹா அப்படிங்கிறது. இந்த மாதிரி பொய் சொல்றவர்களுக்கு யாரு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு சொல்லும் போது அத பட்சபாதத்தோட கூட யார் தீர்ப்பு சொல்றாளோ அவளுக்குன்னு ஒரு நரகம். யார் பரஹிம்சையே எப்பொழுதும் பிராணிஹிம்சைகளே பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு கும்பி பாக்கம் அப்படின்னு நரகம் இருக்கு. பெரிய கும்பத்தை வச்சு அவனையே பாக்கம் பண்ணுவாளாம், அவனையே என்ன கூப்பிடையில போட்டு நீ இப்படிதானே மற்ற ஜந்துக்களை எல்லாம் ஹிம்சை பண்ண, அந்த மாதிரி உனக்கு ஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பாக்கம் பண்ணுவார்கள் அப்படின்னு இருக்கு. கிருமி போஜனம் அப்படின்னா, யார் ஒருத்தன் போஜனம் பண்ணும்போது பக்கத்துல வந்திருக்கிற அதிதிகள் யார் வந்திருக்காளோ இல்ல யார் பசியோட வந்திருக்காளோ அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், இல்ல பிராணிகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். பஞ்சமகா யஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி தேவயஜம் பிதிரு யஜ்யம் பூத யஜ்யம் மனுஷ யஜ்யம் பிரம்ம யஜ்யம் அப்படின்னு சொல்லி அந்தந்த நாயா இருந்தாலும் நாய்க்கு ஆகாரம் போடணும், காக்காவா இருந்தாலும் காக்கைக்கு ஆகாரம் போடணும், அதிதியா இருந்தாலும் அதிதிக்கு ஆகாரம் போடணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கும் போது இது மொத்தத்தையும் உபேட்சிச்சு பஞ்சமகா யஜ்யத்தை பத்தி கவலையே படாமல், பக்கத்துல அதிதி வந்திருக்கும் போது கூட கவலையே படாமல், யார் இருக்கானோ அவனுக்கு கிருமி போஜனம் அப்படின்னு நரகம் காத்துருக்கான். அங்க அங்க என்ன கேட்டா, இந்த கிருமியெல்லாம் இவன போஜனம் மொத்தமுமே, ஏகப்பட்ட கிருமிகள் போட அந்த கிருமியெல்லாம் இவனை சாப்பிட, இவன் பசியினாலே ரொம்ப அல்லாடி வேற வழி இல்லாமல் அந்த கிருமியே எடுத்து இவன் வாயில போட்டுவான். யார் யார சாப்பிடுறா அப்படிங்கறதே தெரியாமல் அத்தனை மோசமான ஒரு நரகம் அப்படிங்கிறது அங்க இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியாக ஒரு தப்த பிரதிமா ஒரு இன்னொரு நரகம் இருக்கு. யார் ஒருத்தன் தார்மீகமான பத்னியோ இல்ல தார்மீகமான பர்த்தாவோ இருக்கச்ச, அவளை விட்டுட்டு அதார்மீகமான வழியில வேற ஒரு ஸ்திரீயோ வேற ஒரு புருஷனையோ ஆலிங்கனம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்போ அவனை நரகத்துல கூட்டிட்டு போய் நன்னா காய்ச்சி வச்ச இரும்பு பொம்மை, அந்த இரும்பு பொம்மை பாவி நீ தழுவு அப்படிங்கிறான். நீ இவனை களி அலிங்கனம் பண்ணிக்கோ, அதுதான் நீ யார ஆசைப்பட்டியோ அதுதான் இது, அந்த பொம்மை தான் இது, அதனால இந்த பொம்மையை நீ தழுவிக்கோ அப்படின்னு அவன் ஆஜ்யம் பண்றான். தழுவி ஆகணும், வேற வழி இல்லை, கொதி பத்த பத்த இருக்கு. அப்போ எட்டு வை எட்டு வைத்தார் அப்படின்னு அப்படி வச்சு அப்படி ஒரு நரகம். இப்படி அநேக விதமான நரகங்கள்லாம் நிறைய இருந்துருக்குன்னு இத சுகர் சொல்லும் போது கேட்கும் போதே பயமா இருக்கு. பரீட்சித் மகாராஜன் என்ன ஆனாலும் நரகத்திலேருந்து நாம தப்பிக்க முடியுமா? பாபம் பண்ணவெல்லாம் நரகத்துக்கு போய் ஆகணும் முடியும், வேற வழி இல்லை. யமனுடைய தண்டலையும் தப்பிக்கலாமா அப்படின்னா நேர யமன் கிட்ட போய் ஒரு சலாடி பண்ணி, யமமாமா யமமாமா என்ன கொஞ்சம் விட்டுடுவோம் அப்படின்னா, யமஸ்ய கருணா நாஸ்தி அப்படின்னா, பகவான் மாதிரி கிடையாது அவர், அவருக்கு ஒரு சாஸ்திரம், என்ன ஆனாலும் யார் என்ன கேட்டாலும் கருணையே காண்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால பாவி நீ அப்ப பண்ண இல்லையா, அதுக்கு நீ அனுபவிச்சாகணும். எத்த தண்டேல சுத்தி, உன்னை சுத்தமாக்கி அனுப்புறது என்னுடைய டியூட்டி, என்னுடைய கடமை. உன் பாபத்தை இங்க போக்கடிச்சு நீ அடுத்த ஜென்மம் எடுக்கும் போது ஓரளவு பாபத்தை குறைச்சு போக்கடிக்கணும். அதனால யம தர்மராஜனாக அவர் இருக்காரா? பரீட்சித் மகாராஜன் கேட்டு ரொம்ப துக்கப்பட்டு, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இத்தனை பாபங்கள் பண்ணாலும் யார் இருக்கா? கார்த்தால இருந்தா சாயங்காலம் வரைக்கும் ஓயாத நிறைய பாபங்களே தான் பண்ணிட்டு இருக்கோம். நாம பாபம் பண்ணணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இவன். ஒரு நாளைக்கு என்னமோ பாபமே பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்த மாதிரி பாபங்கள் பண்ணிட்டு இருக்கானே இவன் ஓயாம. அப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டா, பிராயஷ்சித்த சாஸ்திரங்கள் அப்படின்னு அநேகம் இருக்கு. இந்த பாபத்துக்கு இந்த பிராயஷ்சித்தம், இன்ன பாபத்துக்கு இந்த பிராயஷ்சித்தம்னு நன்னா இத்தனை தடி புஸ்தகம் இருக்கு, பிராயஷ்சித்த காண்டம் அப்படின்னு பெயர். அதனால அந்தந்த பிராயச்சித்தத்தை பண்ணி அந்தந்த பாபத்திலிருந்து அவன் விமுக்தனாகலாம் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன். அப்படின்னா யமன் கிட்ட வரமாட்டார் அப்படின்னா, பரீட்சித் மகாராஜன் சொன்னான், எங்க பிராயச்சித்தம்னா என்ன நடக்கும்? பிராயச்சித்தமதோபார்த்தம் மன்யே புஞ்சர சௌச்சவதி. பிராயச்சித்தம் பண்ணிட்டும் மறுபடியும் தப்பு பண்ணாம இருந்தா பரவாயில்ல, பிராயச்சித்தம் பண்ணவன் திருப்பி அதே தப்பு பண்றான் அப்படின்னா அது பிராயச்சித்தத்துக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லையே. யானை யானத்தை குளிச்சுட்டு தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்குமா, குளிச்சு காவேரி கரையில யானைக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு கரையில விட்டுடுவா, அடுத்த க்ஷணம் காவேரி மணல் எடுத்து தன் தலையில போட்டுக்கும். அந்த மாதிரி இவன் ஒரு அபராதம் பண்ணவன் பஞ்சகவியம் சாப்பிட்றான், என்ன அப்படின்னு கேட்டானா, அசுத்தமாயிடுது அப்படின்னு பஞ்சகவியம் சாப்பிட்டுறான். சாப்பிட்டு ஒரு காரியம் பண்ணான், அப்புறம் மறுநாள் என்ன அப்படின்னு கேட்டானா, பழகுறான் திருப்பி திருப்பி மறுபடியும் அதே இடத்துல தான் ஆரம்பம். அப்ப இந்த பிராயச்சித்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் அர்த்தம் இல்லையே. அதனால பிராயச்சித்தம் பண்ணி தப்பு இல்லாம தான் பரவாயில்லை, அப்ப யமனுடைய லோகத்துக்கு இவன் போய்த்தான ஆகணும் அப்படின்னு கேட்டார். பிராயச்சித்தானி சீர்ணானி நாராயண பராங்முகம் நிஷ்புணந்தி ராஜேந்திரா சுரா கும்பாபகாகம். ஆசிரியமான ஒரு சரித்திரம் ஆரம்பிக்கிறார். அப்ப எந்த பாபம் பண்ணாலும் அந்த பாபத்துக்கு ரெண்டு மூணு சுபமும் உண்டு. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டானா, பாபம் பண்ணபடினாலே அது துக்கத்தை கொடுக்கும், பாபத்தினுடைய தண்டனையாகும், இது ஒரு சுபாவம் உண்டு. ரெண்டாவது பாபத்துக்கு வாசனா அப்படின்னு ஒன்று உண்டு, அந்த பாபம் பண்ணியாச்சுன்னா திருப்பி மறுபடியும் அந்த பாபத்தை பண்ண தூண்டும், அது அதுக்கு அந்த சுபாவம் உண்டு. பாபத்தில் ஒரு ருச்சி அப்படின்னு ஒன்று வந்துடும், அதை விட்டுடணும் அப்படின்னு தோணலாம், இது அதனுடைய சுபாவம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாசனைங்கிறது நம்ம சாப்பிட்ட ஆகாரத்துக்கு கூட தான் இருக்கு, என்ன ஆகாரம் சாப்பிட்டு கையில் வீணா கூட தான் கையில் வாசனை இருக்கு, செய்யற காரியத்துக்கும் அந்த வாசனை அப்படிங்கிறது இருக்குமா? பொய் சொல்லி பழக்கப்பட்டவன் அப்படின்னா என்ன கேட்டா, அவன் பொய்யே தான் சொல்லிட்டு இருப்பான், அவனை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லாம இருக்க முடியாது அவனால. ஆனா திருடி பழக்கப்பட்டவன் அவன் திருடிட்டே தான் இருப்பான், ஆனா திருடாம இருக்க முடியாது. ஏமாத்தி பழக்கப்பட்டவன் அவன் ஏமாத்தியே தான் பழைப்பான், அவனால அதை விட முடியாது. அதனால என்ன பிராயசித்தம் பண்ணாலும் அந்த பிராயசித்தாலே பாபத்தினுடைய துக்கத்தை போக்கடிக்கலாமே தவிர அந்த வாசனையை போக்கடிக்கலாம். வாசனை போகணும்னா என்ன பண்ணணும்னா நாராயணம் தான் வேணும். அது இல்லாமல் நீ பண்ணே ஆனால் நிஷ்புலந்தி ராஜேந்திர சுரா கும்பமிவாபகாக கங்கை ஜலத்தை கொண்டு வச்சு சுரா கும்பத்தை வச்சான்னு வச்சுக்கோங்க, அது எப்படி சுத்தமாகும்? அந்த மாதிரி பிராயசித்தம் பண்ணாலும் அந்த வாசனையோடு இருக்கும்போது பிராயசித்தம் பண்ணாலும் அது சுரா கும்பத்தில் வச்ச கங்கை ஜலம் மாதிரி உபயோகப்படாமல் தான் ஆகும். வாசனையோடு கூட பாபத்தை வேறு இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணா பிராயசித்தமே சிரேஷ்டமாக பண்ணணும். அப்படி ஒரு சிரேஷ்டமான பிராயசித்தம் என்ன இருக்கு அப்படின்னா பிராயசித்தேஷாணி தபர்மாத்மகாலிவை கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். லோகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன விதமான பிராயசித்தம் இருக்கோ எல்லாத்தக்கும் சிரேஷ்டமான பிராயசித்தம் ஸ்ரீ கிருஷ்ணநாமஸ்மரணம். கிருஷ்ணனுக்கு தாசன் நான் அப்படிங்கிறது என்ன, அதனால எந்த கர்மம் பண்ணாலும் கடைசியில் இந்த ஸ்லோகத்தை சொல்றான் இதுவானாலும். ஏன்னா எந்த கர்மம் பண்ணாலும் அதுல ஏதாவது தோஷம் வந்துடும், தெரியும். தோஷம் இல்லாமல் ஒரு கர்மம் பண்ண முடியுது. வைதிக கர்மம் பண்ணாலுமே சரி, பிராயசித்தமே பண்ணாலும் சரி, அதுலேயும் தோஷம் அப்படிங்கிறது வந்துடுறது. சுவாமி தேசியம் சொல்ற பிராயசித்தத்திலே தோஷம் கிடைத்தா அதுக்கு என்ன பிராயசித்தம் அப்படின்னு கேட்கறேன். அதனால அப்ப அதுக்கு என்ன பிராயசித்தம்னா பகவான் நாமதான் பிராயசித்தம். காயத்ரி ஜபம் சந்தியாவந்தத்தில் பண்ணா கூட ஜபம் பண்ணி முடிச்ச உடனே ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு 10 தடவை சொல்லு அப்படின்னு பெரியவாடெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். இந்த அர்த்தம் அப்போ புரியல, சின்ன வயசுல புரியல, ஆனா இப்போ புரியுது. ஏன்னா நாம காயத்ரி ஜபம் பண்ணச்சியே நிறைய கலந்துருக்கும். சயாதி நரகம் கோரம் வரேண்யம் இது யோரோ ஜபேது. வரேண்யம் அப்படின்னு ஜபம் பண்ணா நரகம் கோரம், கோரமான நரகத்துக்கு போவான் அப்படின்னா. இப்போ வரேண்யம் ஜபம் பண்ணக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆச்சு கேட்டானா, அப்ப நரகத்துக்கு போவனா அதுலயும் தப்பிக்கணும் முடியும். அப்ப இந்த மாதிரி ஜபாதிகள்லயே எத்தனையோ நியமங்கள்லாம் இருக்கு. ஜபம் பண்ணும் போதே நிந்துன்னு பண்ணணும் அப்படின்னும் போது ஒத்த காலில் நிற்கக்கூடாது அப்படின்னும், ஒரு காலால இன்னொரு காலம் தேய்க்கக்கூடாது அப்படின்னும், இந்த மாதிரி பல நியமங்கள்லாம் இருக்கு. யாருக்கு எந்த நியமம் தெரியும், தெரிஞ்சாலும் எந்த அளவு அதை நம்ம கடைபிடிக்க முடியுது அப்படின்னு இருக்கும்போது கிருஷ்ணநாம ஸ்மரணம் தான் நமக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குறது. அதனால எந்த கர்மா பண்ணாலும் கிருஷ்ணநாம ஸ்மரணம் பண்ணா போதும், அதுவே பிராயசித்தங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான பிராயசித்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த கிருஷ்ணநாம ஸ்மரணம் பண்ணா என்ன ஆகும் கேட்டா அந்த வாசனை போயிடும். பிராயசித்தம் பண்ணப்படினாலே பகவத் அர்ப்பண புத்தினாலே பிராயசித்தம் பண்ணா பாபம் போகும், கிருஷ்ணநாம ஸ்மரத்தினாலே வாசனையும் போகும் அப்படின்னும் போது திருப்பி பாபத்துல அவனுக்கு ருச்சிங்கிறது வராம இருக்கும் அப்படிங்கிற. அனந்த சேவாது நிகிருந்தி துவயீம் இதி பிரபோ துருஷா பபாஷிரே. நாராயணத்தில் சொல்ற அப்போ பரீட்சித் மகாராஜன் ஆச்சரியமா கேட்கிறார், ஓஹோ இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்கா, பகவன் நாம கீர்த்தனத்துக்கு இப்படி ஒரு பிரபாவம் இருக்கா அப்படின்னா அது புரியும்படி சொல்லணும் இல்லையா. அதனால இந்த ஒரு பிராயசித்தத்தினாலே சிரேஷ்டமான கதிக்கு போனவனுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். காட்யகுப்தே திஜஸ்திதிம் தாசீபதி ரஜாமிலா கன்னியகுப்த தேசத்துல அஜாமிடன் அப்படின்னு ஒருத்தன் அவனுக்கு ஐடி கார்டு என்னன்னு கேட்டா தாசிபதி அப்படிங்கிறது. ஒருத்தருக்கும் ஏதாவது பெயர் சொல்லணும் இல்லையோ, புரியும்படியாக ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையோ. இவ மனைவியுடைய பெயர் சொல்லி இவருடைய கணவன் அப்படின்னும், இல்ல அப்பாவுடைய பெயர் சொல்லி இவருடைய புத்திரன் அப்படின்னும் ஏதாவது சொல்லணும் இல்லையோ. நாட்டில் இருக்கிற மொத்த பேரும் இந்த அஜாமிலன் சொல்றது இவன் தாசிபதி அப்படின்னு. நாம் நான் நஷ்ட அஜாமிலன் பெயர் தான், தாசிபதிங்கிறதா லோகத்துல எல்லாருக்கும் பிரசித்தம். சில பேருக்கு ஒரிஜினல் பெயர் ஊர்ல சொன்னா யாருக்கும் தெரியாது, இந்த மாதிரி ஒரு பெயர் அது சொன்னாதான் தெரியும். தாசியாஸ் ஏன்னா தாசியா சம்சர்க தூஷித. ஒரு பரம வைதிகமான ஒரு குலத்துல பிறந்து உபநயனம் பண்ணி வேதாத்தியனங்கள் மொத்தமும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சவன் அந்த குருவுக்கு சுசூஷ பண்ணணும் அப்படிங்கிறபடினால அவருக்கு வேண்டிய காரியங்கள்லாம் காட்டுக்கு போய் எல்லாம் செய்யற வழக்கமா, சமீத்தெல்லாம் கொண்டு வர வழக்கம், தர்ப்பங்கள்லாம் கொண்டு வர வழக்கம். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல தர்மபத்னி ஒரு தியாகத்துல இருந்துட்டு இருக்கா. ஒரு சமயம் அவருக்காக சமைத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு போனவன் கொஞ்சம் தூரம் ஒரு காட்டுல உள்ளுக்குள்ள போயிட்டான். அங்கே ஏதோ சத்தம் கேட்டது, என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்திரீ ஒருத்தி, ஒரு துஷ்ட ஸ்திரீ அதாவது பண்ணிய ஸ்திரீ ஒருத்தி வேற ஒரு புருஷனோடு கூட அவ ஏகாந்தத்துல இருந்துட்டு இருக்கான். காடுதானே அது, காடுல யார் வரப்போறா அப்படிங்கிற எண்ணத்துல அவன் ஏகாந்தத்துல அறுகுறையா இருந்துட்டு இருக்கச்ச அவ பார்த்துட்டான். இவர் அதை பார்க்க கூடாது, அந்த காட்சியை பார்த்துட்டபடினால இவன் மனசுல ஒரு விகாரம் வந்துருக்கு. உடனே அந்த இடத்துல திரும்பி வந்துட்டாங்க, நிக்கல அவன் வேற ஆத்துக்கு வந்துட்டு சமயத்தெல்லாம் அப்பா கிட்ட மொத்தத்தையும் கொடுத்துட்டான். சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள அப்படியே அந்த பார்த்த காட்சி மாத்திரம் மனசுக்குள்ள ஒரு விகாரத்தை உண்டாக்கியிருக்கு. இப்படியே நினைச்சிருக்கு. மறுநாள் சாயங்காலம் 3 மணிக்கு இவன் காட்டுக்கு கிளம்புறான். அந்த இடத்துல அப்பா கேட்கல, எங்கடா காட்டுக்கு போற அப்படின்னா, இல்லப்பா சமைத்து கொண்டு வரேன் அப்படின்னா, சமைத்துனா நேரத்தை கொண்டு வந்துட்டியே அப்படின்னா, இல்லப்பா இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன், உங்களுக்கு எதுக்கு இருக்கட்டும் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சமைத்தெல்லாம் இருக்கலமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மறுபடியும் திருப்பி காட்டுக்கு வரான். அந்த இடத்துக்கு இப்போ அவ ஏகாந்தமா இருக்கா, அவ மாத்திரம்தான் இருக்கா, வேற யாருமே இல்லை. அந்த இடத்துல போய் நின்று நேத்து பார்த்த அந்த காட்சி இருக்கையா, அதை மனசில் நினைச்சு அந்த இடத்துல போய் நின்றா அவளுடைய சுபாவத்தினாலே அவள் என்ன பண்றா, இங்க வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டான். மொத்தத்தையும் மறந்துட்டான், படிச்ச வேதத்தெல்லாம் மறந்துட்டான், கூட இருக்கக்கூடிய தர்ம பத்னியை மறந்துட்டான், தன்னுடைய குருவை மறந்துட்டான், குரு சிஸ்ரூஷியை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்து அவ கூட்டாளே அப்படிங்கிறதுக்காக நேரம் அவளோடு போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டான். தாசிபதி ரஜா மில நாம்னா நஷ்ட சதாச்சார, நல்ல சதாச்சாரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அவனுக்கு. படிச்ச படிப்பதோ நல்ல படிப்பு தான், ஆச்சாரத்துக்கோ இன்னும் குறவில்லை, ஏன் இப்படி ஆகி போனான் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்குதான் கூட எப்பவுமே நல்ல சங்கம் வச்சுக்கணும், பாகவதர்களோட கூட போகணும். அவளோட கூட போனா அவள் தான் நம்மளை வழி நடத்துறவா. எப்பவுமே நம்ம கூட யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இப்படியும் எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க, நான் போய் கடத்தலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா, இன்னைக்கு கடத்தலுக்கா போறோங்க, இன்னைக்கு ரெட்ட புறப்பாடாச்சு பெருமாள் சரிக்கலாமே அப்படின்னு சொன்னா, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துருவோம். இல்ல கோயிலுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறோம் வச்சுக்கோங்க, இல்ல கோயிலுக்கா போறோங்க, நான் கடைக்கு கூட வருவங்களும் பார்த்தேன் அப்படின்னா உடனே சரின்னு சொல்லிட்டு அவரோட போயிருக்கும். நம்மளுடைய பிரவருத்திகளை எப்பவுமே நம்மளுடைய பிரவருத்திகளை நிர்தாரணம் பண்றது நாம் கிடையாது, நம்ம சுத்தி யார் இருக்காளோ அவதான் நிர்தாரணம் பண்றாங்க. அதனால சுத்தி எப்பவுமே நல்ல பாகவதர்களா இருந்துருந்தோம்னா, பாகவதர்களா வச்சுட்டு இருந்தோம்னா, அப்ப வந்து நாமளும் ஓரளவு நல்ல வழியில நம்மளுடைய பிரவர்த்தி நடந்துருக்கும். அது இவனுக்கு அது கிடைக்காத அப்படினாலே அந்த சமயத்துல பக்கத்துல யாருமே இல்லை அப்படிங்கறது ஏகாந்தங்கிறதே சில சமயம் ஆபத்தாயிடும். அப்படி ஆபத்தா இருக்கிறபடினாலே அவன் வந்து அவன் கிட்ட மாட்டேன்ட்டான். அப்படியே அஷ்டாவசீதி அப்படின்னு 88 வயசாம் அவனுக்கு, அது வரைக்கும் அங்கேயே இருக்கிறான், மொத்தத்தையும் மறந்துட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கான். 10 குழந்தைகள் பிறந்தது இவனுக்கு, 10வது குழந்தை கடைக்குட்டி, ரொம்ப செல்லமா இவனுக்கு, அதுக்கு நாராயண அப்படின்னு பேர் வச்சிருக்கான் அந்த குழந்தைக்கு. இப்படியே காலங்கள்லாம் மொத்தமும் போயிட்டு இருக்கு. இவனுடைய அந்திவ காலம் இவனுக்கு வரும்போது இப்படியே படுக்கையில படுத்துட்டு இருக்கான். இவனை கவனிக்கிறதுக்கே யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ இவனை எத்தனை தான் கவனிக்க முடியும், அதனால முதல்ல வந்து பக்கத்துல இருந்து தொடச்சு விட்டு கடிச்சு விட்டு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவாவாளுடைய காரியத்தை அவாவா மேல மேல பார்க்க போறான். இப்படி அவெல்லாம் போயிட்டு இருக்கான். 88 வயசாயிட்டா இப்ப இவனுக்கு ஒரே கவலை, இவனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கான் இவன். அப்ப திடீர்னு பார்த்தான்னா வாசல்ல 3 பேர் வந்து நிக்கிறார்கள், யமதூதர்கள். பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்காங்க அவெல்லாம், கையில பாசங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா, ரொம்ப பயங்கரமாக. அவளை பார்த்தாலே படுக்கையில வேர்வை வந்து ஜலமெல்லாம் கண்ணாபின்னு சரீரத்துலன்னு கொட்ட ஆரம்பிக்குவான் மனுஷனுக்கு இந்த பயத்தினாலேயே. அப்படிப்பட்டவர்கள் 3 பேர் வந்திருக்கா. இப்போ பொதுவாக 2 பேர் தான் வருவா சாதாரண, அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு மனைவி சொல்லிருக்கான், அதனால ரொம்ப வித்தியாசமானவன். அதனால 3 பேராவை கூட்டுனு வாங்கோ அப்படின்னு சொல்லிருக்கானா, 3 பேர் இங்க வந்து நிக்கிறத பார்த்தவொடனே பயந்து போயிட்டான் அவன். அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, பக்கத்துல யார் வந்திருக்காங்கிறது தெரியல, பக்கத்துல யாராவது இருக்கானா அப்படின்னு பார்த்தா இவா யாருமே இல்ல, அவாவா எங்கேயோ தூரம் இருக்கா. அவளை பொறுத்திருக்கும் இவனுடைய காரியம் ஆயிடுச்சு, இனிமே சாயங்காலம் வந்தா போகும், கார்த்தால் தொடச்சு கழிச்சு விட்டா சரியும், இனிமே அப்புறம் சாயங்காலம் பாத்துக்கான், அதுக்கப்புறம் கார்த்தால பாத்துக்கான், நடுவு நடுவு ஒன்றும் கூவின் இருக்காத, நடுவு நடுவு ஒன்றும் கத்தின் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு போயிட்டான். உடனே இவன் இப்படி பார்த்து யாரு கூப்பிடுறது என்னன்னு தெரியல. மனசுல என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த கடைசி குழந்தை கடைக்கட்டி குழந்தை இருக்கு இல்லையா, அதுதான் கூட்டா வருமோ என்னமோ, மற்றதெல்லாம் கூட்டா அலட்சியம் பண்ணும், ஒருவேளை அதை கூட்டா வருமோ அப்படின்னா அது கோடியில விளையாடி இருக்கான். விளையாட்டு விட்டு எப்படி வரும், தூரே கிரீடனகாசத்தம் புத்திரம் நாராயண குயம் பிளாவிதேன ஸ்வரேனோச்சி ஆஜுகா பாகுலேந்திரியா தன்னுடைய சக்தி எல்லாம் மொத்தத்தையும் திரட்டி வச்சு எல்லாத்தையும் தூரத்தில் அந்த குழந்தை விளையாடி இருக்கு. அது காதல வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஆக்குலேந்திரியா கண்ணு காதலாம் ஒண்ணும் வேலை செய்யல. இருந்தா கூட இந்த பயத்தினாலே கடைசி முயற்சி இதுதான், இதை செய்யாம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நன்னா உறக்க நாராயணா அப்படின்னு கத்தரம்மா இங்கிருந்து உறக்க. கடைசி காலத்துல மிரியமானஸ்ய மரண காலத்துல நாராயணாம் அப்படின்னு கத்தினான் இல்லையா, உடனே விஷ்ணு தூதர்கள் நாலு பேர் வந்து குதிச்சார். அங்க பெருமாள் என்ன பண்ண, நாராயணான் கத்தரான் அப்படின்னு உடனே நாலு தூதர்களை உடனே அனுப்பிச்சார். அடுத்த நாராயணான்னு பிளாவிதேனஸ்வரேனங்கிற நாராயணா அப்படின்னு கத்துறாங்க இல்லையா, அவன் முடிக்கிறதுக்குள்ள நேர நாலு பேர் அந்த இடத்துல விஷ்ணு தூதர்கள் ஆச்சரியமாக முன்னாடி வந்து அந்த யம தூதர்கள் அப்படி பாசக்கயிறு வீசி அவனை பிடிக்க போறா இல்லையா, அவன் கைய அப்படி தடுத்து நிறுத்தி இந்த நாலு பேரும் நிறுத்திட்டான். அவளை ஸ்டாப் அப்படின்னு நில்லுங்கோ அப்படின்னு அவ பாக்குறான். இவ யாரு, இவ எங்கே வந்திருக்கா அப்படின்னு அப்ப இவரைக்கும் பார்த்தது இல்லை. அவ இதுவரைக்கும் யாரும் அவளை தடுத்ததே கிடையாது, அவ சுதந்திரமா யாரானாலும் பிடிச்சிட்டு போறதுதான் வழக்கம். ஆனா இப்ப வந்து தடுத்த உடனேயே நீங்க யார் எங்களை தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். மகாராஜரி ரொம்ப அழகா சொல்ற, அவன் நாராயணன் குழந்தை கட்டினான் இல்லையோ பெருமாள் வந்து ஹரிகீர்த்தனம் அப்படின்னா அத ஹரிகீர்த்தனம் ஒன்றும் பண்ணலையே, இதோ கூச்சல் தானே போட்டான் குழந்தைய பார்த்து. ஆனா பெருமாள் ஹரிகீர்த்தன்னா என்னங்க, என்னுடைய பர்த்தா என்னுடைய சுவாமி தன்னுடைய தூதர்களை அனுப்பிச்சா அப்படின்னு சுகாச்சாரிய பெருமை அவருக்கு. பர்த்தருன்ன மகாராஜா, மகாராஜான் கூப்பிடுற அவனை, பரீட்சத்தை கூப்பிடுற அவனுக்கு தானே கதை சொல்றான். பரீட்சத்தை இப்படி மெய் மறந்து நிக்கிறான், அதனால அப்பிரதிங்கதா இருக்கக்கூடிய பரீட்சத்தை இதா சொல்ற, என்னுடைய சுவாமி தன்னுடைய தூதர்களை அனுப்பிச்சாமா அந்த இடத்துல வந்து நின்று நீங்க யார் எங்களை தடுக்கிறது, எங்களை இதுவரைக்கும் யாரும் தடுத்தது இல்லையே அப்படின்னா நாங்க சொல்றோம் உங்களுக்கு இனிமே காரியம் கிடையாது நீங்க போயிடுவோம் அப்படின்னு. அது சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னா இவளை பார்த்தா அவளுக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இதுவரைக்கும் யாரும் தடுத்தது இல்லைன்னு மாத்திரம் இல்லை, இவா மூணு பேர் அப்படின்னா அவள் நாலு பேர் இருக்கா, அவளை பார்த்தாலும் அவளும் பலிஷ்டாலா தான் இருக்கா, ஆனா என்ன கேட்டா பிரகாசமா இருக்கா, ஆனா பிரசன்னமா இருக்கா, பிரகாசாலா இருக்கா, அழகாக இருந்துட்டு இருக்கா, நல்ல மாலைகள்லாம் சாத்தின் இருக்கா, திருமண்கள்லாம் இட்டு இருக்கா, சங்க சக்கரங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்து அவர்கள் நீங்க யாரு நீங்க எங்களை இருக்காத தடுக்கணும்னா நாங்கள் விஷ்ணு லோகத்திலே வந்திருக்கோம், அதெல்லாம் இருக்கட்டும், இவனை நான் அழிச்சுன்னு போனோம், எங்க யம தர்மராஜன் வந்து கட்டளை இட்டிருக்க, இவன் பாபமே பண்ணியிருக்கான், இந்த பாபத்தினுடைய கணக்கு தீர்க்கணும் அப்படின்னா எத்தனை தண்டேன சுத்தி அப்படின்னு ஒரு சுத்தமாக்க முடியும், அதனால உண்மையில யம தர்மராஜன் நல்லதுதான் பண்றான். என்ன கேட்டா அந்த பாபத்தோட திருப்பி வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் புழுவா பிறக்கணும் இல்ல பூச்சியா பிறக்கணும், ஒண்ணும் இல்லாமல் கேவல ஜந்துல சாணியில இருக்கிற புழுவா வந்து பிறக்கணும் அப்படின்னா இல்லாமல் அந்த பாபத்தை கொஞ்சம் போக்கடிச்சு ஒரு நல்ல ஜென்மத்தை கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஏற்பாடு வந்திருக்கு. அதனால யமஸ்ய கருணா நாஸ்தி அப்படின்னு சொன்னா இல்லையா, அது கூட சொல்லக்கூடாது, ஒரு விதத்தில் பார்த்தா யமஸ்ய கருணா ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா அவரும் ஏதோ நல்லதுதான் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நாங்களாம் வந்து இவன் பாப கணக்கு பார்த்துட்டு நாங்க இவங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா உடனே அவர்கள்லாம் கேட்டார்கள், விஷ்ணு தூதர்கள் கேட்டார்கள், அது என்ன அநியாயமா இருக்கு, இவன் ஒரு புண்ணிய காரியம் பண்ணா அது உங்க லிஸ்ட்ல வராது, பாப காரியம் மட்டும்தானா வருமா, ஒரு புண்ணிய காரியம் பண்ணியிருக்காங்க அதை நீங்க நினைச்சு பார்க்க கூடாதா அப்படின்னா, என்ன புண்ணிய காரியம் பண்ணான் இவன் அப்படின்னா, இப்ப தான் நாராயணா அப்படின்னு சத்தம் போட்டாங்க, இது உங்க காதல் வேண்டியா, இது ஒரு புண்ணிய காரியமாச்சே அப்படின்னா, நாராயணான் பகவானை எங்க கூட்டான், அவன் அவன் பிள்ளைய கூட்டான், தூரத்தில் இருக்கிற பிள்ளைய நாராயணா அப்படின்னு கூட்டான், அந்த பிள்ளையும் மறக்கணும், இங்க குழந்தை விளையாடினது அந்த இடத்துல ஏண்டா உங்க அப்பா கத்தற நாராயணான்னு கத்தற அப்படின்னா, இதுக்கு இதேதான் வேலை, எங்க அம்மா சொல்லியிருக்காரு ஓயாம கூச்சல் போட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதனால வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு விளையாட போயிருக்கு. அந்த பிள்ளை கூட இவரை லட்சியம் பண்ணல, ஆனா என்ன கூட்டா நினைக்கிறோம்னு சொல்லிருக்கான், பிள்ளைய கூட்டா கூட அவன் வந்து முன்னாடி அனுப்பிச்சிருக்கான். அப்போ அவரெல்லாம் அவர் சொல்றா, பிள்ளையதான் கூட்டா இது எங்க லிஸ்ட்ல வராது, பிள்ளைய பார்த்து கூட்டானா அது புண்ணியம் அப்படிங்கிறது எங்க லிஸ்ட்ல வராது, அதனால எங்க கடமையை நாங்க செய்யணும், அவன் தர்மராஜன் எங்களுக்கு கட்டளை இட்டிருக்க அப்படின்னா தர்மம்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்க. தர்மம்னா என்ன, என்ன பலன் அதை சொல்லுங்க அப்படின்னா, வேத பிரணிஹிதோ தர்ம சதர்ம அதர்மஸ்தி பரியய வேதஸ்து பகவான் சாட்சாத் நாராயண இதி சுஷ்ருமா. வேதத்துல எது சொல்லியிருக்கோ அது தர்மம், வேதத்துல எது கூடாது அப்படின்னு நிஷேதம் பண்ணியிருக்கோ அது அதர்மம். சரி, வேதம்னா என்ன அப்படின்னா நாராயணன் தான், நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூவானவர், அவர் தான் வேதம். அப்படின்னா அவருடைய திருவுள்ளம் தான் வேதம் அப்படின்னு அர்த்தம். நாராயணன் அப்படின்னா அவருடைய மனசு என்ன, அவர் அபிப்பிராயம் என்னப்பட்டிருக்காருங்கிறது நம்ம வேதத்தினால்தானே தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தை தவிர பெருமாளுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேற வழி கிடையாது. அதனால நாராயணனே தான் வேதம், நாராயண பராகா வேதாகா அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாள். சரி, அப்படியானால் அந்த தர்மத்தை நீங்க சரியா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாராயணன் தான் இவன் கூட்டிருக்கான், அதனால நாங்க உங்களை தடுக்கிறோம், இனிமே இவன் எங்களை சேர்ந்தவன், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவளை தடுத்து நின்றுட்டு, நீங்க போய் உங்க யம தர்மராஜன் போய் கேளுங்க, இந்த மாதிரி விஷயத்த போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சுட்டான். அப்புறம் விஷ்ணு தூதர்கள் இந்த அஜாமியனை பார்த்தார்கள், கடாட்சம் பண்ணார்கள். அஜாமியன் மொத்தத்தையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். முதல்ல மூணு பேர் வந்தா அவ பயங்கரமாக இருந்தார்கள், ஆனா அடுத்து ஒரு நாலு பேர் இருந்தா இவாளும் நல்ல சௌமியமாக அழகாக இருந்துட்டு இருக்கார்கள். அந்த அவளுடைய மொழியை பார்த்தாலே பயங்கரமா இருந்தது. இவர்களோ தாமரை பூ போல ஒரு கடாட்சத்தினாலே நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்கார்கள். அவர்கள்லாம் வந்து நம்மளை பிடிச்சு இழுத்துண்டு போனோம் அப்படின்னு வந்தார்கள். இவர்கள்லாம் நம்மளை ரட்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தார்கள் அப்படின்னு இவன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த அஜாமிலனையும் பார்த்து வச்சுட்டு அவ கிளம்பிட்டான். அவளும் அந்தர்தானம் ஆயிட்டான் விஷ்ணு தூதர்கள். உடனே ஒரு புத்துணர்வு இந்த அஜாமிலனுக்கு வந்துதான். அப்படியே எழுந்துக்கிறான், நான் நாராயணான் கூட்ட போது என் பையன் கூட வரலையே, ஆனால் பகவான் விஷ்ணுவானவன் தன்னை கூட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ஷதர்களை அனுப்பிச்சு என்னை ரட்சிச்சானோ, அப்ப இனிமே அந்த நாராயணன் தவிர வேற கதி கிடையாது, என் வாயில இனிமே நாராயண நாமம் தவிர நாமம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு எழுந்தான். இவா கிட்ட யாருக்கிட்டையும் ஒன்னும் சொல்லிக்கல, நேர காட்டுக்கு போய் கங்கா துவாரத்துக்கு போனான், அங்க போய் தபஸ் பண்ணி நல்ல கதிக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க எழுந்து போயிட்டான். இவன் போனதே யாருக்குமே தெரியாது, மொத்த பேருக்குமே. திடீர்னு வந்து பார்த்தா ஆள வந்து இங்க அவள் ஒத்த ஒத்த பேசிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இங்கதான் படுத்துட்டு இருந்தார், எப்படி எழுந்து போயிருப்பார், எழுந்து போற ஸ்டேஜில் அவர் இல்லையே, இட்ட கால் இட்ட கைகளை அவரால் அசையக்கூட முடியாது. நான் இன்னைக்கு காத்தால் தான் நான் மெதுவாக அவர் தூக்கி பிடிச்சு நிறுத்தி வச்சு அவருக்கு பவுடர்லாம் போட்டு முதுகலை எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அவரால் அசையக்கூட முடியாது, அதுக்குள்ள இந்த ஆள் எங்க போயிருப்பார், இங்கிருந்து எங்க போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னா வேற வழி தெரியல. இப்ப என்ன பண்ணணும், மேலே அடுத்தது ஏதாவது பண்ண முடியும், அவர் இருக்காரா, உயிரோட இருக்காரா, உயிர் இல்லாமல் இருக்காரா அப்படிங்கிறதுக்காக வாத்தியார் கூட்டான். நீங்க வந்தா நீங்க தான் சொல்லலாம் இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, இவர் இருக்காரா இல்லையா அப்படின்னே தெரியல. இவருக்கு டாக்டர் முன்னாடி வந்து வைத்தியர் வந்து பார்த்தார், பார்த்துட்டு இன்னும் ஒரு நாள் கூட தாண்டாது, இன்னைக்கு மேல இவருக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஆனா இவரை பார்த்தா இந்த காணும் என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னார். அந்த வாத்தியார் சொன்னார், ஒன்னும் விஷயம் இல்ல, ரொம்ப விசேஷமான வியக்திகள் இருந்தா வச்சுக்கோங்க, நிறைய புண்ணியம் பண்ணுவாள் அப்படிலாம் இருந்தா வச்சுக்கோங்க, அவ வந்து இந்த சரீரத்தோடைய சொர்க்கத்துக்கு போகலாம், அதிக புண்ணியம் பண்ணுவா. அந்த மாதிரி உங்க ஆத்துக்கா ரொம்ப விசேஷமா பாவம் பண்ணிருக்காரு, அவர் சரீரத்துடைய நரகத்துக்கு போயிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு அவருடைய விஷயத்தை தெரிஞ்சவா சொல்றான். அந்த மாதிரி இவாளே திகைச்சு நிற்கும் போது அஜாமலநாடவன் நேராக போய் தபஸ் பண்ணி நல்ல கதிக்கு போய் சேர்ந்தான். கடைசி காலத்துல சொன்ன நாராயண நாமம் அப்படிங்கிறது வேற யாரையோ குறிச்சு சொன்னா கூட அவனை காப்பாத்திட்டு அப்படிங்கும் போது அது எந்த பாபத்தை போக்காது, பிராயச்சித்தத்துக்கெல்லாம் சிரேஷ்டமான பிராயச்சித்தமாக அது இருக்கும் அப்படின்னு சொன்னார். அஜாமல உபாக்கியானம் முடிஞ்சது, நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருக்கும். ஆனால் பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்டார், ஆச்சரியமான ஒரு கேள்வி. இந்த யம தர்ம ராஜன் கிட்ட யம தூதர்கள்லாம் போனா இல்லையா, நாங்க போய் நியாயம் கேட்கறோம் அப்படின்னு அவ என்ன கேட்டா, யமன் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறத சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்க, அது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நேர இங்கிருந்து போய் யம தர்மராஜன் கிட்ட போய், இந்த லோகத்துல எத்தனை ராஜாக்கள் இருக்கா எங்களுக்கு தெரியும், யமோ வைவஸ்வதோர், யமன் தான் மொத்த பேருக்கும் ராஜா அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப பார்த்தா இன்னும் யாரோ நாலு பேர் வந்தா திடீர்னு எங்களையும் தடுக்கிறா, அப்ப நீங்க ராஜாவா அவா ராஜாவா, சில பேருக்கு அவா ராஜாவா, என்ன கணக்கு அப்படிங்கறது எங்களுக்கு இப்படி தெரிஞ்சாகணும். அது தெரியாமல் நாங்க போய் எப்படி பிரவர்த்திக்க முடியும், உம் ஆஜையை நாங்க எப்படி செலுத்த முடியும் வெளியில போய் அப்படின்னு கேட்டா, யம தர்மராஜன் சொன்னார் என்ன நடந்தது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, ஒண்ணுமில்ல நாங்க அவனை பிடிக்கணும் தான் போனோம், இன்னும் நாலு பேர் வந்து அந்த இடத்துல எங்களை தடுத்துட்டோம், ஏன் வந்தா இவன் என்ன பண்ணான் அப்படின்னா கூச்சல் போட்டான் அப்படின்னா எல்லாரும் தான் கூச்சல் போடுறான், மொத்த பேரும் தான் கூச்சல் போடுவா, இவன் கூச்சல் போடுவான், பக்கத்தில் இருப்பாள் சுத்தி முத்தி இருப்பாள் கூச்சல் போடுவா, அதனால என்ன அப்படின்னா இல்ல நாராயணா அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டான். உடனே நாலு பேர் ஓடி வந்தான் அப்படின்னா உடனே யமதர்மராஜ நாராயணன் கூச்சல் போட்டான் அப்படின்னு சொன்னா இல்லையா, உடனே தன்னுடைய ஆசனத்துல எழுந்து நின்றுட்டான், எழுந்து நின்று கை கூப்பிடான் இப்படி. ஓஹோ அவனுக்கு இப்பதான் புரிஞ்சது, ஓஹோ நாராயண நாமத்துக்கு அத்தனை பிரபாவம், இந்த பெயரை கேட்ட மாத்திரத்துல எழுந்திருந்து நீர் வந்து கை கூப்பிடுறே அப்படின்னா யம தர்மராஜன் சொன்னாராம், நான் கை கூப்பிடுறது இந்த நாராயண நாமத்துக்காக இல்ல, நாராயண நாமத்தை ஒருத்தர் சொன்னா இல்லையா அவனுக்காக நான் கை கூப்பிடுறேன். தஸ்ய யஜ்ஞவராஹஸ்ய விஷ்ணோஹோ அமித தேஜஸ பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாம் அபி நமோ நமஹ அப்படின்னு யமதர்மராஜன் சொல்ற ஸ்லோகம் நித்தியம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கான் யமதர்மராஜன். நாமளும் சொல்லிட்டு இருக்கோம் சந்தியாவதம் முடிஞ்ச உடனே நித்தியம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுன்னா, இங்க பெருமாளும் நித்தியம் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காரு. யமதர்மராஜன் என்ன சொல்றாருன்னா, அந்த யஜ்ஞவராக பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் நான் சேவிக்கிறேன்னு சொல்லல, பிரணாமம் ஏபி குர்வந்தி அந்த பகவானை நித்தியம் யார் சேவிக்கிறாளோ தேஷாம் அபி நமோ நமஹ அவர்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவர்களை பார்த்து சொன்னான். தூதர்களை பார்த்து அப்பா ஒரு ஒரு ஜீவன் இப்போ பொழைச்சி போச்சு, நன்னா எல்லா ஜீவர்களும் இங்கே வரணுங்கிறது எனக்கு ஆசை இல்லை, பகவான் நாமாவை சொல்லி ஏதாவது பொழைச்சி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீ இவாளுக்கு புரியல, நீங்கள் சொல்றது வாஸ்தவம், பகவான் தான் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணுறவன், அவன் தான் புண்ணியாபுண்ணிய வியவஸ்தையெல்லாம் பண்ணுறவன் அப்படிங்கிறது இருக்கட்டும், ஆனால் இவன் சொன்னது பகவான் நாமாவா இல்ல புத்திர நாமாவா அது தெரியல. அவர்களே கேட்கறது தானே, நான் அவர்களை கேட்டேன் சாங்கேதம் பாரிஹாஸ்யம் அவர்கள் என்ன பதில் சொன்னா அப்படின்னா, க்ஷோபம் ஹேலனமேவாம் வைகுண்ட நாமகிரகணம் அசேஷாதகரம் விதுஹு. பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது சாங்கேதமா சொன்னாலும் சரி, பாரிஹாசம் பரிஹாசமா சொன்னாலும் சரி, அது பகவான் நாமா தான், அது அதுக்கான ஒரு பெருமை அப்படிங்கிறது இருக்கும். நான் ஹரிர் கரதி பாபானி துஷ்டசித்தே அபிஸ்மிருதா அனிச்சியாபி சந்திருஷ்டா சம்ஸ்பிருஷ்டா தகத்தேவகி பாவகா. ஒரு அக்னி ஒன்று இருக்கு எரிஞ்சின்னு இருக்கு, விளக்கதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு, ஒரு குழந்தையாண்டு நேர அப்படியே தத்துவத்தில் நடந்து போய் அந்த விளக்க தொடர்ந்து விளக்கு சுட்டுடுத்து. உடனே இந்த அம்மா விளக்க பார்த்து கேட்டா, விளக்கே உனக்கு என்ன புத்தி இல்லையா, குழந்தைக்கு தெரியுமா விளக்க தொட்டா சுடும் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியுமா, அது தெரியாமனாலே குழந்தை சொல்றது, அது தெரியாம குழந்தை தொட்டு கொடுத்தனா அதுக்கு போய் நீ சுடலாமா, உனக்கு ஒரு வியவஸ்தை இல்லையா அப்படின்னு கேட்டா. அப்ப அந்த விளக்கு இருக்கு இல்லையா அக்னி ஜுவாலை, அது சொல்றதா என்கிட்ட அதெல்லாம் கேட்காதங்களோ, எனக்கு என்ன கேட்டா யார் தொட்டாலும் சுடுவேன், இது என்னுடைய சுபாவம், அது குழந்தையா இருந்தாலும் சரி வயசானவாளா இருந்தாலும் சரி படிச்சவாளா இருந்தாலும் சரி படிக்காதவாளா இருந்தாலும் சரி யார் தொட்டாலுமே சுடுறது என்னுடைய சுபாவம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியாக ஹரிநாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரபாவம் என்ன கேட்டா, யாரு சொன்னாலுமே சரி எப்படிப்பட்ட பாபிஷ்டன் சொன்னாலுமே சரி அது பாபத்தை போக்கிடும், வேற ஏதாவது பிரகாரத்தில் சொன்னாலும் சரி சங்கேதம் பாரிஹாஸ்யம் சங்கேதமா சொன்ன நாராயணன் குழந்தைக்கு பெயர் வச்சா, பெயர் வச்சுட்டு நாராயணா நாராயணன் குழந்தையதான் கூப்பிடுறான், ஆனா அது பகவான் நாமா, அது இவனுடைய பாபத்தை எல்லாம் மொத்தம் போக்கடிக்கும். என்ன கேட்டா மாரணம் தன்னன்னை நரகம் புகாள் அப்படிங்கிற பெரியாழ்வார், நாராயணோட அம்மா நரகத்துக்கு போக மாட்டார், நாராயணன் எந்த குழந்தைக்கு பெயர் இருக்கோ அந்த குழந்தையோட அம்மா நரகத்துக்கு போக மாட்டார், வாய் ஓயாத நாராயணா நாராயணன் கோச்சிங் வரைச்சியும் கூட்டு நாராயணா படிதா நாராயணா டிவி பார்க்காதான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அவையே நரகத்துக்கு போக போறோம், இத்தனை பகவான் நாம அவன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா போகிறதுக்கு பிரசக்தியே கிடையாது அப்படின்னா. பரிகாசியம் வா இல்ல பரிகாசமா சொன்னாலும் சரி, சில பேர் பரிகாசமா சொல்றா, இங்கிருந்து அங்க போனேன் ஊருக்கு போனேன் என்ன ஆச்சு அப்படின்னா பர்ஸ் தொலைஞ்சு போச்சு எவ்வளவு ரூபாய் இருந்தது அப்படின்னா, அதே கேட்கிற 3000 ரூபாயும் என்னுடைய ஐடி கார்டும் மொத்தம் ஆச்சு, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா இவன் போச்சு. உன்னே திருவேங்கட முடியா என்ன நினைக்கிறான், கோவிந்த நாமத்தை இப்படி சொன்னான் இவன், நீ எப்படி வேணா சொல்ல, காத்தால எழுந்திருந்து காலங்காத்தால எழுந்துக்கச்சியே ஹரிநாம சொல்லணும் அப்படின்னு, மெல்ல எழுந்திருந்து அரி என்ற பேரறமும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னார் ஆண்டாள். மெல்ல எழுந்திருந்து காத்தால ஹரி என்ற பேரறம், பேரறம்னா ரெண்டு அர்த்தம், ஹரி என்ற பேர், ஹரி என்ற ஒரு திருநாமம், அந்த திருநாமத்தினுடைய சப்தம், இன்னொன்னு பேரறம் அப்படின்னா பெருசா சொல்லணும், ஹரி ஹரி ஹரின்னு மெதுவா சொல்லக்கூடாதா, பக்கத்துல நாலு பேர் காதுல விடற மாதிரி ஹரின் ஹரின் ஹரீர் ஹரீர் ஹரீர் ஹரின்னு வர்க்க சொல்லணும். சொன்னா பக்கத்துல படுத்துட்டு இருக்கா இல்லையா அந்த மாமி. இன்னும் சற்று நீங்க எத்தனை வாட்டி சொல்றது, என்ன காலம் காத்தாலும் எழுதுன்னு ஹரி ஹரி ஹரி ஹரின்னு என்னது வேண்டி கிடக்கு அப்படின்னா, பெருமாள் சொன்ன அவர் ஏழு தினம் சொன்னார், இவர் நாலு தினம் சொன்னார். நான் என்ன அறி அறி அறி என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, அப்ப அவர் எழுதுற சொன்னா இவர் நாலு தினம் சொன்னார் அப்படின்னு. சாங்கேதம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் கேடலமே பவா, வேற ஏதாவது அர்த்தத்தில் சொன்னார். எப்படி சொன்னாலும் சரி அப்படின்னா, நாளைக்கு போகணும், எங்க போகணும்னா நாளைக்கு சென்னைக்கு போகணும், பெரியவரை பார்த்து சொல்றேன், தேவரும் வருதா அப்படின்னு. நாளைக்கு சென்னைக்கு போகிறேன், தேவரும் வருதா அப்படின்னா, இல்லை வரும்படி இல்லை எனக்கு அங்கே சரிப்படலை அப்படின்னா, சரி நானும் இன்னைக்கு போகிறேன் அந்த இடத்துக்கு, அங்கேயாவது வரதா அப்படின்னா, பக்கத்தில் ஒருத்தர் புரியல இது என்ன வரதா வரதாங்கிறாரு அப்படின்னா, வரதா பகவானை சொல்கிறார், இவன் தேவரும் வரதாங்கிறார். ஆனால் பெருமாள் வந்து தங்கத்தில் எழுதிக்கிறாரா, சோபம் கேளனமே பவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷா ககரம் விரு அப்படின்னு சொல்கிறாரே, இப்படி கூட ஒன்று இருக்குமா, தர்மத்தை வேற சிந்தையினால பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது இப்படி தர்மமாகும், தர்ம சிந்தையினால் பண்ணாதானே தர்மமாகும் அப்படின்னா, அது தர்மம் இல்லை, இது பகவானுடைய கருணை. இது யம தர்மராஜன் சொல்றார், ஏதாபதாலம் அகநிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்ம நாம்நாம் ஆக்ருஷ்ய புத்திர மகவான் யதஜாமிலோபி. இது போரும்பா, ஏதாவதாலம் ஒன்றும் பண்ண வேண்டாம், யமலோகத்திலிருந்து யம யாத்திரையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று போரும், சங்கீர்த்தனம் பகவதா பகவன் நாம கீர்த்தனம் ஒன்னா போரும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். காலில் முட்டு வலிக்கிறதா அப்ப நாராயணா அப்படின்னு உட்காரும்போது வலிக்கிறதா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம், இல்லை எழுந்துக்கும் போது வலிக்கிறதா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு விழுங்கும், ஒரு அவசரத்துக்கு கீழே தடிக்கு விழுந்துட்டா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு விழுங்கும். அப்போ என்கிட்டேருந்து தப்பிச்சுட்டான், அப்படி எவனா ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவன் என்கிட்ட வரமாட்டான், அவன் என்கிட்டேருந்து தப்பிச்சுட்டான். என்ன சாட்சி அப்படின்னு கேட்டா, ஆக்ருஷ்ய புத்திரம் மகவான் யதஜாமி லோபி நாராயணே திம்ரியமான இயாயமுக்தி. ஆக்ருஷ்ய சத்தம் தானே போட்டான் அவன், திவ்யநாமத்தை சொல்லணும்னா கையில காலத்தை எடுத்து நாராயண நாராயண அப்படின்னு சொன்னான், இல்லையே கூச்சல் போட்டான், அதுவும் தம் புத்திரனு கூச்சல் போட்டான், அதுவும் வாழ்நாள் முழுக்க பாபம் பண்ணவும் கூச்சல் போட்டுருக்கான். இவர் சொன்னா ஒத்துக்க முடியாது, அதை நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் போது பெருமாள் அஜாமி சொல்ல நாராயணாமன் செல்லாது அப்படின்னு சொல்லணும், ஏதோ அஜாமிலோ அபி நாராயணே பாசஹஸ்தம் கண்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னாலே பிரபுரகமன்யிருணாம் ந வைஷ்ணவானாம். யம தர்மராஜன் அப்புறம் என்ன பண்ணாராம், தன்னுடைய தூதர்களை எல்லாம் கூட்டு வச்சு அவளோட காதோடு கூட ஒரு ரகசியம் சொல்றானா, நான் ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க, வெளியில பகிரங்கமா என்னால சொல்ல முடியாது என்ன அப்படின்னு கேட்டா, பரிகர மதுசூதன பிரபன்னானே, யார் பகவான் நாமாவ சொல்லிட்டு இருக்காளோ, யார் கோயில பெருமாள் சேவிக்கிறாளோ, யாருடைய தலை பகவானுக்காக வணங்குறதோ, யாருடைய கை பகவானுக்காக கூப்பறதோ, யாருடைய வாய் பகவான் நாமாவ சொல்றதோ, யார் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணி இருக்காளோ அவளுக்கிட்ட போகவே போகாது, உங்களுக்கு அது இடமில்லை. பரிகர மதுசூதன பிரபன்னானே பிரபுரகம் அந்யன்று நாம், யார் அவனுடைய பிறப்பில் ஒரு தடவை கூட பகவானுக்கு வச்சு தலை குனியிலையோ, யாருடைய கை ஒரு சமயம் கூட பகவானுக்கு அஞ்சலி பண்ணலையோ, யாருடைய வாயானது ஒரு சமயம் கூட தப்பித்தவதி கூட பகவான் நாமாவே இல்லையோ, அவ கிட்ட அவங்க வீர பராக்கிரமங்கள்லாம் மொத்தத்தையும் காமிச்சுக்கணும். பிரபுரகம் அந்யன்று நாம், நீர் சர்வேஸ்வரன் இல்லையா கேட்டார், நான் வைஷ்ணவாளுக்கு ஈஸ்வரன் இல்லை, மற்ற பேருக்கு விஷ்ணு பக்தாளுக்கு ஈஸ்வரன் இல்லை, மற்றவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத ஒரு பெரிய ரகசியம். அதனால் நீங்கள் பாச கயிறு எடுத்துட்டு போகும்போது கூட இவர்களை விட்டுடணும் அப்படின்னு அவ காதோட கூப்பிட்டு சொன்னான் அப்படிங்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கு. ஆழ்வார் அழகா சொல்ற, நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு, தன் தூதர்களை கூட்டு காதோட சொல்றானாம், நம்ம இறைஞ்சுமின் சாதுவராய் போமின்கள் என்றான். ரொம்ப சாதுவா நடந்துக்கணும், அவளை பார்த்தா நீங்க கை கூப்பணும், ஏன்னா அவர்களை பார்த்தா நான் கை கூப்பேன், இப்படியானா துருவன் வந்து மேல போகும்போது யம தர்மராஜன் தன் தலையை கொடுத்து மேல அடி வச்சு போங்கன்னு சொன்னான்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கெல்லாம் அவர்கள் வந்து சுவாமிகள், அவர்களுக்கு தாசர்கள் நாம் அப்படின்னு யம தர்மராஜன் தன் தூதர்களுக்கு காதோட ரகசியம் சொன்னானா. ஏன் காதோட சொன்னான், இதை கொஞ்சம் பகிரங்கமா சொல்லக்கூடாதா அப்படின்னா, அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுப்பா அப்படிங்கறது பகிரங்கமா சொல்ல முடியும். யாரா ஒருத்தர் சொல்றா அப்படின்னு வச்சுக்கோங்க, காதோட தான் சொல்ல முடியும். அதனால ஏதாவது ஒரு வியாஜத்தை வச்சு குழந்தைக்கு பெயர் வச்சோ, ஏதாவது ஒரு வியாஜத்தினாலே பகவான் நாமாவை சொல்லணும், நாராயண நாமாவை சொல்லணும். எப்ப சொல்லணும் அப்படின்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவனை பள்ளியானே. அப்ப சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. அஜாமிலன் கடைசியில தான் சொன்னான், நானும் கடைசியில தான் சொல்வேன் அவன், எதுக்கு இப்ப இருந்தே சொல்லணும், கடைசியில மரண காலத்துல தான் சொன்னான் அப்படின்னா. இந்த அஜாமிலன் கதையை கேட்டிருந்தான் அவன், நான் அவனுக்கு நாலு குழந்தைகள், நாலாவது குழந்தைக்கு நாராயண அப்படின்னு பெயர் வச்சான். அதனால இந்த குழந்தைய கூப்பிடும்போது நாராயண அப்படின்னு கடைசிய காலத்துல கூப்பிடணும் அப்படின்னு பிளான் இவனுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நானா நானா கூட்டுருக்கான், இல்லை வேற ஏதோ கூட்டுருக்கான் இந்த குழந்தைய, எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டான் நான் அந்த கடைசியில் இந்த அஜாமலன் மாதிரி கடைசியில் நாராயணா அப்படின்னு கூப்பிட போறேன் நான் அப்படின்னா. எல்லாம் சொன்னா என்னப்பா இது, கடைசி காலத்தில் எப்படி ஸ்மரணம் இருக்கும், ஏன்னா கழுத்து இங்கே கரு கரு புறபுறன்னு இங்கே கபம் இழுத்துன்னு இருக்கும், ஸ்மரணம் குத்தஸ்தே அப்படிங்கிற உன் நினைவு எப்படி வரும் அப்படின்னா. அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு ஞாபகம் கொடுத்துறோம், நீ சொல்லணும் அந்த அவனை கூப்பிடுங்கோ நாராயணனை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் மொத்தத்தையும் பண்ணி வச்சானான் எல்லாத்தையும். இவன் கடைசியில் விழுந்து தான் விட்டாள், டீவன் உயிர் போக போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. நே பக்கத்தில் இருக்கவெல்லாம் ஓடி வந்து இதை சொல்லுங்கோ நாராயணாமத்தை சொல்லுங்கோ அப்படிங்கிறா. இவளுக்கு ஒன்றும் புரியல, அவ சொல்றது காதல வேள ஆ அப்படிங்கிறா. உடனே உங்க கடைசி பையன் பேரை சொல்லுங்கோ, அந்த பையன் இருக்காங்க இந்த கடைசி பையன், அவன் பேரை சொல்லுங்க, அவன் பேரை சொல்லுங்க அப்படிங்கிறா. அப்படிங்கிறா கண் இழுக்கிறது, வாய் இழுக்கிறது, ஒன்றும் வாயில வரமாட்டேங்கிறது. சரி சொல்லிட்டு அந்த பையனையே முன்னாடி கூட்டு வந்து நிறுத்திட்டான். இவன் பாருங்க இவன் யாரு, இவன் யாரு ஏதாவது தெரியறதா அப்படின்னா, நான் அப்படின்னா என்ன சந்தோஷமே. சரி சொல்லுங்க சொல்லுங்க, யாரு யாரு சொல்லுங்க, நான் அப்படின்னா யாரு சொல்லுங்க, நாலாவது பையன் அப்படின்ட்டு உயிர் விட்டான். முடிஞ்சு வச்சுக்கிறேன். துப்புட யாரை அடையதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே. ஒரு சாமர்த்தியம் உள்ளவாளை நாம் எதுக்கு ஆசிரியக்கணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு எப்பாவது முடியாத போயிட்டா அவ வந்து ஹெல்ப் பண்ணும், அதுக்காக தானே அதுக்காகதானே ஆசிரியக்கணும், ஹெல்ப் பண்ணாதான் எதுக்கு ஆசிரியக்கணும். ஏ இப்பு வந்து என்னை நினையும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. பின்னாடி என்னைக்கோ எப்போ ராமகீர்த்தம் வரதோ இல்லையோ, அதனால என்ன பண்ணுவோம்னா இப்போதே சொல்லுங்கோ, எப்ப சொல்லணும்னு கேட்டா அதுக்கு போய் சொல்லணுங்கிறது கூட இல்ல. நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண. ஓயாத உங்கள் ஊத்தை வாயில் நாராயண நாமத்தை சொல்லுவோங்கிற பெரியாள். வைகுண்டாமங்கலம் அஜாமலே சொல்றான், என் வாயில போய் எப்படி நாராயணாமம் வந்தது, மகா பாபிஷ்டனாச்சே, வேதங்களை எல்லாம் விட்டவனாச்சே, வாயில நல்ல வார்த்தையே கிடையாதாச்சே, என் வாயில போய் எப்ப நாராயண அப்படிங்கிற நாமம் கடைசியில வந்ததோ, எப்போ இந்த நாமத்தை வச்சுட்டு பகவான் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு இல்ல, இந்த நாமத்தை என்ன சொல்ல வச்சு பகவான் அனுகிரகம் பண்றான். முதல்லயே ஆரம்பம் என் வாயில இந்த நாமத்தை வந்தது மங்களமான நாமமாச்சே அது அப்படிங்கிறான். அந்த ரீதியில ஆச்சரியமான திவ்ய நாமம், இதுதான் பாபங்களை எல்லாம் போக்கும் அப்படின்னு அஜாமல உபாக்கியானம் சொன்னார். அடுத்து விருத்ராசுரனுடைய உபாக்கியானம் சொன்னார், விருத்ராசுரனை இந்திரன் ஜெயிச்சு அவனுக்கு அதனாலே மகேந்திரன் அப்படின்னு ஒரு பட்டம் வந்துதான். தன் மகேந்திரஸ்ய மகேந்திரத்வம் அப்படின்னார், யோவத்ரமவதீதி பெருமாளுடைய சகாயத்தினாலே விருத்ராசுரனை ஜெயிச்சான். அப்ப பகவான் வந்து இந்தளுக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு வஜ்ராயுதம் முதலானதெல்லாம் தயார் பண்றதுக்கு சகாயமா இருந்தார் அப்படின்னு ஒரு விஸ்தாரமான கதை. நமக்கு சமயம் இருந்தா பின்னாடி சொல்லலாம். விருத்ராசுரனுடைய கதை பரீட்சித் மகாராஜன் கேட்டா, அது சரி, ஏன் அசுரர்கள்னா பெருமாள் கொள்றார், தேவர்கள் அப்படின்னா பெருமாள் வந்து கூட இருந்து சகாயம் பண்றார், அப்ப அவருக்கு வேண்டியவர்கள் தேவர்கள், வேண்டாதவர்கள் அசுரர்கள் அப்படின்னு அப்படி வச்சுக்கலாம். பெருமாளுக்கு அந்த சுபாவம் தானா? அது கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொல்லப்படினாலே எல்லார்கிட்டையும் சமபாவனையா இருக்கக்கூடியவன், வேண்டிய வேண்டுதல் வேண்டாமே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பின்ன இப்படி இவருக்கு அனுகூலம் பண்றானே அப்படின்னா, இவ அனுகூலம் பண்ண மாட்டினாலே பகவான் அனுகூலம் பண்றான். அதே எதுவுமே திருப்பி தரக்கூடியதா மொத்தமே. காலகாலத்தால தன்னா குளிச்சுட்டு வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்தான். இப்ப கண்ணாடியில அழகா பிரசன்னமா நன்னா இருக்கு. அதுக்கப்புறம் சாயங்காலமா அங்க இங்க போயிட்டு வந்து கண்ணாடியில பார்த்தா கோரமா இருக்கு அப்படின்னா, அதுக்காக கண்ணாடியை குவிச்சு கூடாது. பின்ன என்ன கேட்டா, இங்க இருக்கிறது தானே அங்க வரும், வேற எதுவும் கிடையாது. அந்த மாதிரி நாம என்ன செய்கிறோமோ அதுக்குதான் பகவான் வந்து நமக்கு கொடுப்பான். அதனால நம்ம வினை விதைத்தவன் வினை எடுப்பான், திணை விதைத்தவன் திணை எடுப்பான் அப்படின்னு இருக்கிறபடினால நீ பகவானை இதுல தோஷம் சொல்லக்கூடாது, அவரவர்களுடைய வினை. விருத்ராசுரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, பரமபாகவதனா இருந்தவன் அவன், அவனு அவன் வந்து அந்த சரீரத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சான். அசுர சரீரத்தில் இருக்கான், அதனால இந்திரனை கொண்டு அவனை கொல்ற பெருமாள். சரீரம் போயிடுத்தனா அவன் பெருமாளோட சேர்ந்து ஆனந்தமா இருந்துட்டு இருக்கான். காத்தால 7 மணி, அம்மா வந்து தீர்த்தமாடி சுத்தமா இருந்து உள்ள தலிகைலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்பா வந்து அவரும் தீர்த்தமாடி நித்தகர்மா அனுஷ்டானங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். குழந்தை இருக்கு, தொட்டில படுத்துட்டு இருக்கு குழந்தை. அது மெதுவா எழுந்தது, இப்படி தொட்டிலேருந்து கீழே இறங்கி வந்துடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு என்னன்னு கேட்டா, சட்டை போட்டுருக்கு, டிராயர் போட்டுருக்கு, அது மொத்தம் விழுப்பு, அது முன்னாள் தீட்டு இருக்கு இல்லையா, அதனால அதை களையணும். அப்ப அம்மாவும் களைய முடியாது, அப்பாவும் களைய முடியாது அப்படின்னும் போது வேற யாராவது ஒருத்தர் கொண்டு நீ வா, தீட்டா இருக்க இல்ல நீ வா, அந்த சட்டையை களைஞ்சிரு, களைஞ்சிட்டா அந்த குழந்தைய நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, என்ன இருந்தாலும் என் குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி பகவான் என்ன பண்றான் அப்படிங்கிறதான்னா, மொத்த பேரும் பகவானுடைய குழந்தைகள் தான். அவ பாபம் அப்படின்னு ஒரு சட்டை ஒன்று போட்டுருக்கா, அந்த சட்டையை களைய வேண்டியிருக்கு. அது ஏதாவது விதத்தில் அந்த சட்டையெல்லாம் கழிஞ்சு குழந்தை எடுத்துக்கிறான். விருத்ராசுரனுக்கு அவனுடைய சரீரம் அப்படிங்கிறதே சட்டையா இருந்தது, அந்த சரீரத்தை கலைஞ்சிட்டு விருத்ராசுரனை பகவான் எடுத்துக்கிறான் அப்படின்னு அந்த கதை இருக்கு. அதனால வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது. அசுரகுலத்திலே வந்திருந்தா கூட பகவான் ரொம்ப வேண்டியவர் தான். அது மாத்திரம் இல்லை, பணக்காரன் அப்படின்னும், ஏழை அப்படின்னும், படித்தவன் அப்படின்னும், படிக்காதவன் அப்படின்னும், குலத்தில் உயர்ந்தவன் அப்படின்னும், குலத்தில் தாழ்ந்தவன் அப்படின்னும், இந்த கணக்கு எதுவுமே கிடையாது பெருமாள் கிட்ட. ஏன்னா அவன் அனுகிரகத்துக்கு எல்லாரும் பாத்திரம் தானே. சர்வலோக சரண்யாய அப்படிங்கிறது இல்லையா, திருவேங்கடமுடியான் சன்னிதியில போய் ஒரு உண்டியல்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டுட்டு அதனால பகவானுடைய அனுகிரகம் வரணும் அப்படின்னு மனப்பால் குடிக்க முடியாது. ரொம்ப ஏழையா இருக்கிறவன் கிராமத்திலிருந்து வந்து ஒரு மஞ்ச துணியில காயின் காயினா சேர்த்து வச்சு 10 காயின் சேர்த்து வச்சு போட்டா அவனுக்கும் கூட பகவத் அனுகிரகம் அங்க ஆச்சரியமா கிடைக்கும். அதனால பொதுவாக இருக்கக்கூடிய பகவான் அசுரர்களுக்காகவும் வேண்டியான பகவான் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு பிரகலாத சரித்திரம் சொல்றார். ஒரு அசுர குழந்தைக்காக பெருமாள் வந்து அவதாரமே பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய பிரபாவம். ஒரு குழந்தைக்காக அவதாரம் பண்ணியிருக்கார், அதுவும் ஒரு அசுர குழந்தைக்காக அவதாரம் பண்ணியிருக்கார், அதுவும் ஒருத்தருக்காக ஒரு அவதாரம், ஒருத்தருக்காகவே அவதாரம் பண்ணணுமோ? லோகத்துல எத்தனை பேரை ரட்சிக்கிறான், அவதாரம் பண்ணணும்னா அந்த குழந்தைகிட்ட அத்தனை ஆசையா. பக்தஸ்ய தானவசிஷோஹம் பரிபாலனாய பத்ராம் ரிசிம்ம குஹராம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜ மதுனாபி கரீசனூனம் த்ரைலோக்யமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு நம்ம பெருமாள் கிட்ட தானே சொல்றார். சுவாமி தேசிகன், நீர் அவதாரம் பண்ணிரே அப்படிங்கிற தேவை பெருமாள் கிட்ட. யாருக்காக அவதாரம் பண்ணீர்? ஒரு அவதாரம்னா நிறைய பேரை வச்சுதானே அவதாரம் பண்ணணும். பல மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணீரா அப்படின்னா, ஒரு குழந்தை சிசோகம், சின்ன குழந்தை தானவ சிசோகம், ஒரு அசுர குழந்தைக்காக ஒரு அவதாரம் பண்ணியிருக்கார். பிரகலாதம் ஸ்தோத்திரம் பண்றார். குவாகம் ரஜ பிரபவ ஈச தமோதிகேஸ்மின் ஜாதகா சுரே தனகுலே குவதவானு காம்பா நப்ரம்மணோ நது பவஸ்ய நவைரமாயாக என்மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா. யாருக்கும் இல்லாத ஒரு ஆசனம் தன் மடியில் உட்காந்து வச்சுட்டார் பிரகலாதன். அந்த பிரகலாதனுடைய சிரஸ்ல தன்னுடைய கையை வச்சு தடவற நிசிம்ம பெருமாள். அப்பதான் பிரகலாதன் சொல்ற, ந பிரம்மனோ நது பவசிய, நீர் உம்முடைய உமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா, உம்ம அந்தஸ்து படி நீர் என்ன பண்ணணும் கேட்ட, பிரம்மாவை கூட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணா பொருத்தமா இருக்கும், இல்ல சிவனை கூட்டு அனுகிரகம் பண்ணா அது பொருத்தமா இருக்கும், இல்ல இவா யாருமே கூட பொருத்தம் கிடையாது உமக்கு, லட்சுமி தேவியை மாத்திரம் மடியில வச்சுவேன், வேற யாருக்கும் மடியில இடம் கிடையாது அப்படின்னு சொன்னா அது பொருத்தமா இருக்கும். ஆனா அவ எல்லாரும் தள்ளி நிக்கிறான், மொத்த பேர் கிட்ட வரத்துக்கு பயப்படுறான். இது என்ன அப்படின்னு கேட்கறான். அவா இருந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மானதிடம் அப்படின்னா, எரிந்த பைங்கள் இலங்கு பேழ்வாய் எயிற்றோடு இது எவ்வரு என்று, இது என்னது அப்படின்னு கேட்கறான். இன்னும் யார் இவர், இவரை நான் பார்த்ததே இல்லையா, இன்னும் இப்படி கூடவா இவர் இருப்பார், இவருக்கு இப்படி கூடவா ஒரு கோபம் வரும், பரமசாந்த மூர்த்தி ஆச்சே, சத்வமாத்திரம் இருக்கக்கூடியவராச்சே, லட்சுமி தேவி கிட்ட கேட்கறான் இவர் யார், இப்படி இருந்துருக்காரு அப்படின்னா, நான் கூட எங்க ஆத்துக்கார இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை, இவர் நம்ம புதுசா இருக்கார் அப்படிங்கிறார், இன்னும் இப்படி இருந்துருக்காரு என்னன்னு தெரியல அப்படின்னா, மொத்த பேரும் பயந்து நிக்கச்ச, எரிந்த பைங்கன் இலங்கு பேழ்வாள் எயிற்றோடு இது எவ்வருவென்று, இந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மா, அந்த பகவான் என்ன பண்ற, இந்த பிரகலாத அப்படி வச்சு மடியில உட்காந்து வச்சு ஆஸ்வாசப்படுத்தி அவன் தலையில கை வைக்கும் போது, ந பிரம்மணஹா நது பவசிய நவை ரமாயாக என்மேற்பித கிரசி, என் தலையில போய் கை வைக்கிறீர, நான் யாரு அப்படின்னா, ஜாத்தஹா சுரேதர குலி, ஒரு அசுர குலத்துல பிறந்திருக்கேன், எங்க அப்பா அம்மானும் உங்களுடைய துவேஷி, அடியோட உமக்கு வேண்டாத, அடியோட உமக்கு வேண்டாத ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை மேல இப்படி ஒரு அனுகிரகம் இருக்குமா, நான் யாரு அப்படின்னு பிரகலாத ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு வருது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ நிருசிம்மாவதார சரித்திரம் அப்படின்னு சொல்றது இல்ல, பிரகலாத சரித்திரம் அப்படின்னு சொல்ற வழக்கம் அப்படிதான் இங்க சொல்ற. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல நிருசிம்ம அவதாரமே இல்ல, அந்த பிரகலாத சரித்திரம் தான் பூர்த்தியாவே இருக்கு, பெயருக்கு கூட இல்லை, இங்கேயாவது கடைசியில கொஞ்சம் சொல்ற, அங்க அதுவுமே இல்லை, ஒரு குழந்தைக்காக தான் மொத்தமே இருக்கு எல்லாமே. பிரகலாதனை பகவான் ரட்சிச்சார், நிருசிம்ம அவதாரம் அப்படின்னா நிருசிம்ம அவதாரம்னு ரட்சிச்சார் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டானா, இந்த பிரகலாதன் நிசிம்மாவதாரத்துக்கு முன்னாடி இவனை மலையிலேருந்து உருட்டி விட்டா, இவனை சமுத்திரத்துல தள்ளினான், இவனுக்கு விஷத்தை கொடுத்தான், இல்ல இவனுக்கு ஆகாரமே இல்லாத பண்ணான், இல்ல யானையை விட்டு எழுதி வச்சான், அப்பெல்லாம் அவதாரம் பண்ணலையே பெருமாள், நான் பிரகலாதனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எப்பவும் அவதாரம் பண்ணலையே, அதனால அதுக்காக அவதாரம் பண்ணல. இவர் முன்னாடியே நிசிம்மாவதாரத்துக்கு முன்னாடியே பெருமாள் வந்து ஆச்சரியமா அவருடைய ரட்சணம் அப்படிங்கறத அழகா பண்ணிட்டு இருக்கார். பின்ன என்னன்னு கேட்டா, அவருக்கு ஒரு பெரிய விஷயம் பெருமாளுக்கு, பெருமாள் இங்க இருக்கார் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் இல்லையா, இந்த தூணுக்குள்ள இருக்கா அப்படின்னு உடனே அந்த குழந்தை சொன்னது எத்தனை ஒரு நம்பிக்கையோட சொல்லியிருக்கு, தூணுக்குள்ள இருக்கா அப்படின்னு, அப்போ தன் வார்த்தையை தான் காப்பாத்திக்கணும், அதுக்காக பெருமாள் வந்து அவதாரம் பண்றான். ஒரு பக்தன் இந்த வார்த்தையை அழகா சொல்லிருக்கான் இல்லையா, பக்தஸ்ய தானவ சிசோகம் பரிபாலனாய, அதான் பரிபாலனம், அது வெறும் பாலனம் அப்படிங்கிறது கிடையாது, பரிபாலனம்னா பக்தனை பரிபாலனம் அப்படின்னா என்ன கேட்டா, பக்தன் நன்னா பரிபாலனம் பண்ணணும்னா என்ன அர்த்தம் கேட்டா, நீ ரொம்ப பாத்துக்கணும் முதல்ல, ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பரிபாலனம், வெறும் பக்தனை மாத்திரம் காப்பாத்துறது இல்லை, ஒரு பக்தனை காப்பாத்தணும்னா அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து, அவனுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் என்னென்னவோ அதை கொடுத்து, அவனுக்கு வர வேண்டிய சம்பாவனை எல்லாம் என்னென்னமோ எல்லாத்தையும் பண்றது இல்லை, பெருமாளுமா சேர்ந்து பக்தனுமா சேர்ந்து அழகா இருக்கணும் அந்த இடத்துல. என்ன ஆச்சு கேட்டா, எங்கு இருக்கான், இந்த தூண்ல இல்லையே அப்படின்னு சொல்லச்ச, இந்த தூண்ல இருக்கான் கட்டாயமா இருக்கான் அப்படின்னு பிரகலாதன் சொல்லச்ச, அவன் தூணை பிழைக்கச்ச அந்த பெருமாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப யாருக்கு நஷ்டம் அப்படின்னா பெருமாளுக்கு தான் நஷ்டம். அதனால அந்த பக்தனை ரட்சிக்கணுங்கிறது தன்னை ரட்சிக்கணும், பெருமாளுக்கே மூணு ஆபத்து வந்துதான், சுவாமி எம்பார் அருளிச்சுதா பெருமாளுக்கு மூணு ஆபத்துல பழிச்சுட்டார். அவர் அன்னைக்கு யானை ஆதி மூலமே அப்படின்னு கூட்டு போது வந்தார், அன்னைக்கு வராட்டா நாம் யாரும் நம்ப மாட்டோம், அவர் ஆதி மூலம் நம்ப போறதில்லை அன்னைக்கு. அது மாதிரி பிரகலாதன் இங்க இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நல்ல வேலையா இருந்துட்டார், அவர் இல்ல அப்படின்னா நம்ம யாரும் நம்ப போறதில்லை. திரௌபதி அன்னைக்கு துஷ்டர்களுடைய சபையில கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்லச்ச, ஒரு புடவையோட வந்து அந்த திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணான், இல்லாட்டா திரௌபதிக்கு மானம் போயிருக்காது, அவன் மானம் போயிருக்கும், நான் தூரத்துல இருக்கிற துவாரகாவாசியான கிருஷ்ணனுடைய மானம் தானே போயிருக்கும், கிருஷ்ணன் நம்பினிய என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்பான். அதனால அவனுடைய ஆபத்திலேருந்து அவன் தன்னை காப்பாத்தினா, தன்னை காப்பாத்திண்டு பக்தர்களை காப்பாத்துறதுதான் பரிபாலனம் அப்படின்னு பெயர். பத்ராம் ரிசிம்ம குஹனாம் அதிஜக்முஷஸ்தீ பத்ரம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். நிசிம்மா அவதாரம் மங்களமான ஒரு அவதாரம். பத்ரம் கர்ணேபிஹி அப்படிங்கிற மந்திரத்துல ஸ்ரீ நிசிம்மனை தான் சொல்றது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அல்ல ஸ்தம்பைக வர்ஜம் என்ன மங்களம் அப்படின்னு எல்லாரையும் சுத்தமாக்குறாரு இல்லையா, அதுதான் பெரிய மங்களம் அந்த இடத்துல. அவர் சொல்றார், நதோஸ்மியனந்தாய துரந்த சக்தையே விசித்திர வீர்யாய பவித்ர கர்மணேன்னு பிரம்மா சொல்ற ஸ்துதி வரும் இங்கே நிசிம்மனை குறிச்சு. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான், பிரம்மாலே ஆரம்பிச்சு மொத்த தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்றார், அதுக்கப்புறம் தான் பிரஹ்லாத் ஸ்தோத்திரம் பண்றார். ஆச்சரியமா வரும். பிரம்மா சொல்றார், நதோஸ்மியனந்தாய அனந்தன், அந்தம் இல்லாதவன். ஏன்னா எல்லா இடத்துலையும் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கும்போது அவன் இல்லாத இடமே ஒண்ணு கிடையாது. நதோஸ்மியனந்தாய துரந்த சக்தையே, அவனுடைய சக்திக்கும் அந்தம் கிடையாது. விசித்திர வீரியாய, எப்படிப்பட்ட வீரியம்னா எங்களுக்கெல்லாம் தெரியல, இந்த ஹிரண்யகசிப எப்படி கொல்லணும்னு சொல்லிட்டு கண்ணாபண்ணான்னு வரம் வாங்கி வச்சிருக்கான், அதனால இவனை எப்படி கொல்லணும்னே எங்களுக்கு தெரியல. ஆனா இவர் என்ன உபாயங்கள்லாம் நன்னா பண்ணி சர்வோபாய வித்து அப்படிங்கிறபடினால எத்தனை ஆச்சரியமா அவன் வரத்துக்கும் இடம் கொடுத்து அதே சமயம் அவனையும் சம்ஹாரம் பண்ற. பவித்ர கர்மனே, பவித்ர கர்மா நல்லதுதான் பண்றக்க, அவனுக்கே நல்லதுதான் பண்றக்க, அவன் பிள்ளைக்கு மாத்திரம் கிடையாது, சுத்தமானவர் சுத்தமாக்கிறபடினால. அங்கஞ்ஞாலவஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் கொழுந்த புனிதன் அப்படிங்கிறார். ஆழ்வார் புனிதன் அப்படின்னு பட்டம் கொடுக்கிறார். என்னன்னா இந்த ஹிரண்யகசிபனுடைய மார்ப பிளந்து இவன் பயத்தை எல்லாம் பிளந்து அங்க இருக்கிற ரத்தத்தை கையால அழைஞ்சு அங்க இருக்கிற குடலை எடுத்து தன் காதல் கழுத்துல மாட்டிந்த புனிதன் அப்படிங்கிறார். நான் அவனை சுத்தமாக்குறேன், அவன் ஏதோ இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கான், குழந்தையானது ஒரு சின்ன கத்தியை கையில் எடுத்துன்னு இருத்து அப்படின்னு சொல்லி, ரெண்டு வயசு குழந்தை கத்தியை கையில் எடுத்துன்னு இருத்து அப்படின்னா அம்மா கிட்ட கிட்ட வேகமா ஓடி வந்து அந்த பேசுறதுக்கு சமயம் இல்லை, டே கத்தியை கீழவை அப்படின்னா அதுக்கு தெரியாது, என்ன ஈன்னு விளையாடிந்தே அந்த கத்தியை இப்படி கொண்டு போகும், அது கண்ணை குத்திடும், எங்கேயாவது கண்ணாமனா ஆயிடும். அதனால சத்தம் போடாம ஓடி வந்து முதுகுல பலான்னு ஒண்ணு போட்டு அந்த கத்தியை பிடுங்கி தூரம் போடுற மாதிரி தான் இந்த ஹிரண்யகசிபு முதலான அசுரருடைய சரீரத்தை பிடுங்கி போடுறார். சரீரங்கிறது எதுக்காக கொடுத்துருக்கு, நான் நல்ல காரியம் பண்றதுக்காக கொடுத்துருக்கு, பகவானுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிக்கும் பூர்வமேவ கிருதா பிரம்மன். சரீரத்தை கொடுக்கறது பகவத் சேவை பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்தார், ஆனா அதே வச்சுண்டு தனக்கே நிறைய பாபங்கள்லாம் பண்ணிட்டு தானே மேலும் அனர்த்தத்தை சம்பாதிக்கும் போது அசுரர்கள்லாம் அப்ப பகவான் என்ன பண்றார், அந்த சரீரத்தையே பிடிங்கிற போறோம் உங்களுக்கு போவோம் அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி ஒரு அம்மா பண்றது அப்ப நல்ல காரியம் தானே, குழந்தைய அடிச்சு ஏன் குழந்தைய அடிச்சேன்னு கேட்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இவன் புனிதன் அப்படிங்கிறார். அதனால ஆச்சரியமான பிரஹ்லாத சரித்திரம் சொல்றேன், பகவானுடைய சமத்துவம் அப்படிங்கிற குணமும் பகவான் எல்லா வஸ்துக்களிலும் உள்ளுக்குள்ளே வியாபிச்சு இருக்கான் அப்படிங்கிற குணமும் அவன் பக்தர்களுக்கு எப்பவுமே எதையுமே செய்யக்கூடியவன் அப்படிங்கிற குணமும் ஆச்சரியமா பிரகாசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஹிரண்யாக்ஷன் சரித்திரத்தை முன்னாடியே சொல்லிட்டார். ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் போன உடனே ரொம்ப வன்மத்தோடு கூட அந்த ஹிரண்யாக்ஷனை கொண்டவன் யாரோ அவனை பிடிச்சு அவன் பயத்தை பிளந்து அவன் ரத்தத்தை எடுத்து அவன் குடலே மாலையா போட்டுண்டு அப்படின்னு பிரதிஜை பண்றான். பெருமாள் எல்லாத்தையும் கேட்டுருக்க, இதெல்லாம் பண்ணணும்னு வந்தா சொல்லி கொடுக்கணும் அவருக்கே, இப்படி எல்லாம் பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தன் கிடைச்சானா, விரோதி ஒருத்தன் கிடைச்சானா என்ன பண்ணுவான் அப்படிங்கறத இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே தேடிட்டு இருக்கான், மேலையும் கீழே தேடிட்டு இருந்தான். ஒரு அரசமான விஷயம், நேர ஹரிதான் கொண்ட அப்படின்னு தெரியும் இல்லையா, நேர ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போயிட்டான். காரிய வைகுண்ட லோகம்னு சில லோகம் இருக்கு, மேல ஸ்ரீவைகுண்ட லோகம் இருக்கு, கீழே சில சீவிகண்ட லோகம் இருக்கு, அங்கேயும் பகவான் தான் இருக்கார். அந்த காரிய வைகுண்ட லோகத்துக்கு போய் எங்க இருக்கார் ஓய்ச்சூர்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கதையை எடுத்துன்னு போறான். நிறைய வரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கான், ஏற்கனவே பல வருஷ காலம் தபஸ்லாம் பண்ணி பிரம்மா சாட்சா்காரம் பண்ணி, பூதேபியா தத் விசிருஷ்டேபியா, உம்முடைய சிருஷ்டினாலே எனக்கு வந்து ஆபத்து வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது, உள்ள மரணம் வரக்கூடாது, வெளியில மரணம் வரக்கூடாது, மேல வரக்கூடாது, கீழே வரக்கூடாது, உயிருள்ள வஸ்துனாலே மரணம் வரக்கூடாது, உயிரில்லாத வஸ்துனாலே மரணம் வரக்கூடாது, எந்த விதமான ஆயுதங்கள்லாலையும் வரக்கூடாது, பகல்ல வரக்கூடாது, ராத்திரியில் வரக்கூடாது, இப்படி ரொம்ப சாமர்த்தியமா அப்படி வரம் கேட்கறதா இருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டு வச்சிருக்கான் அவன். பிரம்மாவும் ததாஸ்து அப்படின்னு விட்டான். ஏன்னா இவன் ஒருத்தன் தபஸ் பண்ணி கேட்டிருக்கான், யார் கேட்கற மனுஷாலே கிடைக்க மாட்டான் அப்படின்னு, நமக்கு நம்மளையும் வதிச்சு ஒரு தபஸ் பண்ணி இத்தனை வரம் கேட்கும்போது அப்ப அவனுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய பண்றான் பிரம்மாவை. சரி சொல்லிட்டு கொடுத்துட்டார் எல்லாத்தையுமே. அந்த வரம் வந்தா அந்த கர்வம், அதுவும் கூட வரப்படுறதுனால ஹரியை ஒழிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போடா சீவிகளோட உட்காந்து அலோகலப்படுறது. இவன் வந்திருக்கான் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே பெருமாள் ஒழிஞ்சுட்டான். அங்கே இல்லை, மொத்தம் போடு தேடுத்துட்டும் தேடினான், எங்கேயும் இல்லை. பக்கத்து இருக்கவாட்டெல்லாம் கேட்டான், எங்களுக்கு தெரியாதவா அவர் எங்கே போனான்னு தெரியாது, இத்தனை இங்கே தான் இருந்தார், திடீர்னு பார்த்தா காணும் அப்படின்னா சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் பெருமாள் பிரகாசமாயிட்டான் அந்த இடத்துல. அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கிற புருஷர்கள் இருக்காளே அவளுக்கே சந்தேகம் கொடுத்து வேற பெருமாள் கிட்ட போய் கை கூப்பி, ஆமா ஒரு சந்தேகம், இத்தாள் எங்க போயிருந்தேன், அவன் வந்து தேடுத்து எடுத்து தேடினான், எங்களை எல்லாம் வந்து மிரட்டிட்டு போனான், எங்கேயோ ஒயிஞ்சிட்டு இருந்தேர் இல்லையா, எந்த இடத்துல ஒயிஞ்சிட்டு இருந்தேர் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், அவன் ஹிரதயத்துக்குள்ளதான் ஒயிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நேர ஹிரண்யகசி ஒண்ணு ஹிரதயத்துக்குள்ளே ஒயிஞ்சிட்டு இருக்கு. அவன் அவனுக்கு தன் ஹிரதயத்தை பார்க்க தெரியாது, தன் ஹிரதயத்தை பார்க்கறதுனா என்ன அப்படின்னு கேட்டான். பகவான் இருந்தாதானே நம்மளால பிரவர்த்திக்க முடியும், ஒரு கை கையினாலே ஒரு காரியத்தை செய்ய முடியும், கால்னாலே ஒரு காரியத்தை செய்ய முடியும், அது இல்லாட்டா ஒண்ணுமே செய்ய முடியாதே அப்படிங்கிற விஷயம் புரியாது. புரியாமல் வெளியில எங்கேயோ பகவான் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரிதான் இவனும் வெளியில இப்படி அங்கே இருப்பானா அங்கே இருப்பானா இங்கே இருப்பானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். ஒருத்தன் என்ன பண்ணா, மெட்ராஸ் முழுக்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா, உடனே சரி மூணு நாள் ஆகும்னா ஆட்டோக்காரன், எனக்கு மூணு நாள்லாம் சமயம் கிடையாது, எனக்கு மெட்ராஸ் மொத்தத்தையும் பார்க்கணும், ஒரே வேலையில பார்க்கணும் அப்படின்னா, சரி வான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க ஆட்டோவில் போய். இந்த லைட் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நேர போய் மேலே அவனை ஏற்றி வச்சு, இங்கே பாரு இந்த இடத்துல பீச் இருக்குது, இங்கே இது இருக்குது, அங்கே இது இருக்குன்னு ஒவ்வொரு இடமா காமிச்சான். எல்லாம் பார்த்துட்டே இல்லையோ, சரி ஒரு ₹500 கொடு மெட்ராஸ் முழுக்க நான் காமிச்சுட்டேன் அப்படின்னா, உடனே அவன் சொன்னான், எல்லாம் காமிச்ச ஆனால் லைட் ஹவுஸ் எங்கே இருக்குங்கிறான். அவன் இன்னும் காமிக்கலையே, எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கான், லைட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில் உள்ளே இருக்கிற பகவானே தெரியாது, வெளியில் இப்படி இப்படி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகிறான்னு சொல்கிற மாதிரி அப்படியே அலைஞ்சிருக்கான். இரண்டகசிபு கதை தான் பாதி பேருடைய கதை, எல்லாருடைய கதையும் அப்படி வந்துட்டான். இப்படி ஜனங்களை மொத்த பேரும் ஹிம்சை பண்ணி யாகம் பண்ணக்கூடாது, தபஸ் பண்ணக்கூடாது, தானம் பண்ணக்கூடாது, என்னுடைய நாமத்தை தான் சொல்லலாம், வேற எதுவுமே சொல்லக்கூடாது, ஊர்ல மொத்த பேரையும் மிரட்டி மகரிஷிகளை எல்லாம் மிரட்டி நாரதர் உட்பட எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கும் போது பெருமாள் வந்து இவனுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்காக இவன் பையனே வரான். அவன் கீழே முளைச்ச ஒரு செடி இவன் பையன், இவன் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிரநாமம் உள்ளிய வாயி போத, பகவான் நாமாவதான் சொல்றான். ஸ்கூல்ல போய் சேர்த்து அங்க போய் ஹிரண்ய நாம சொல்லுங்க, ஹிரண்ய பூஜனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லச்ச, ஓர் ஆயிரநாமம் பகவான் சகசநாமம் தவிர வேற சொல்றது கிடையாது. சுக்கராச்சாரியார் அப்படின்னு அசுரர்களுக்கு ஆச்சாரியர் இருக்கார், அவர்கிட்டதான் முதல்ல பாடம் படிக்கிறதுக்கு அனுப்புற வழக்கம். அதனால ஹிரண்யகசிபு என்ன பண்ணா, சுக்கராச்சாரியர் கூட்டு அவர்கிட்ட அந்த பையன் முதல்ல பெரியவர், அவர் அதனால அவர்கிட்ட முதல்ல அனுப்பணும் தம் பையனை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அவர் மகா ஞானி ஆனபடினால என்ன நடக்க போறது அப்படின்னு தெரியும் அவருக்கு, அதனால நான் ஒரு வருஷம் லீவு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். அவருக்கு ரெண்டு புத்திரர்கள் இருக்கா, சண்டர் அப்படின்னு ஒருத்தர், மர்கர் அப்படின்னு ஒருத்தர். அவளுக்கு தெரியாது இந்த விஷயங்கள்லாம், அவளை கூட்டு நீ வந்து பிரகலாதுக்கு பாடம் சொல்லிக் கொடு, எல்லா பசங்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடு அப்படின்னா எல்லாத்துக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கு. பிரகலாதம் மாத்திரம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிற, சரி இருக்கட்டும் ஏதோ நம்மளா முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுப்போம், மிரட்டி சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா ராஜாவுடைய புத்திரன் இல்லையா, அதனால மிரட்டி அடிச்சு கடிச்சும் சொல்லிக் கொடுக்க முடியாது. பிரகலாதம் அதெல்லாம் கிடையாது, அப்பா எப்படி சொல்லு அப்படின்னா அந்த குழந்தையும் கேட்க மாட்டேங்கிறது. உடனே மெதுவா சரி அப்படின்னு என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ஹிரண்யகசிபு அவன் பிரகலாதன் அந்த குழந்தைய கூட்டு மடியில உட்காந்து வச்சு, அப்பா நல்லா போயிட்டு இருக்கியா, பள்ளிக்கூடம்லாம் போயிட்டு இருக்கியா, நல்லா போயிட்டு இருக்கேன்ப்பா, நல்லா சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா அப்படின்னு, எங்க நீ ஏதாவது படிச்சிருப்பே, இந்த படிச்சது உனக்கு என்ன புரிஞ்சது அதை சொல்லு அப்படின்னா, அந்த குழந்தை சொல்றது, தன்மே சுடாமிய என்ன கேட்டா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வணங்கதும் அப்பா எதுக்கு இந்த ராஜ்யத்தை வச்சு அல்லாடி இருக்க, பேசாம காட்டுக்கு போய் பகவான் ஆசிரிச்சு சௌக்கியமாயிரும் அப்படிங்கிற அப்பாவுக்கு உபதேசம். இந்த குது என்ன பட்டுனு அந்த குழந்தைய தள்ளி விட்டான். அந்த குரு புத்திரரை பார்த்து கேட்டான், என்ன ஆச்சு இப்படி இப்படிலாம், நீங்க என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்கோங்க நீங்க அப்படின்னா, இல்ல மகாராஜா நீங்க சொல்லிக் கொடுத்த பாடம் தான் நீங்க சொல்லிக் கொடுத்தோம், அதான் நாங்க சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்க என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கணும், இவையே இதை சொல்றான், சொல்லிக் கொடுத்த பாடம்னா அதுதான் சொல்லணும் அப்படின்னா, ஆமா மகாராஜா நாங்க அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டோம், அவன் நாராயணா நாராயணா அப்படின்னா, டே இந்த பாடம் தான் கிடையாதுரா, இதெல்லாம் பழைய சிலபஸ், இப்ப சிலபஸ் மாறி போச்சு, இப்ப அதனால வேற பாடங்கள் வந்திருக்கு, இதை சொல்லு அப்படின்னு சொன்னா கூட இவன் கேட்க மாட்டேங்க. அந்த குழந்தைகள் ஒண்ணுக்கு ஒன்னு கலகம் பண்ணும், அது பக்கத்துல யாரோ ஏதோ சொல்லி வச்சிருக்கா போல இருக்கு, அதனால அதெல்லாமும் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. மறுபடியும் இவாளுக்கால பாடங்கள்லாம் ஆரம்பிக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தைய கூட்டு வச்சு அந்த குழந்தைக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அனுப்புறேன். அப்பாவை பார்க்க போகணும், ராஜாவை பார்க்கணும் இல்லையோ, அதனால நான் அலங்காரம் பண்ணி தலைவாரி அது பின்னி வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தி நல்ல அழகான வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அந்த குழந்தை அழகா நடந்து வருது. சின்ன குழந்தை தான், அந்த மடியில உட்காத்தி வச்சுட்டு, தாத்தா பிரஹ்லாதா நீ படிச்சது ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு. பக்திங்கிறது நவவிதம் இருக்கு, ஒன்பது விதம் இருக்கு. சிரவண பக்தி, கீர்த்தன பக்தி, ஸ்மரண பக்தி, வந்தன பக்தி, இந்த மாதிரி பகவான் கிட்ட ஒரு விதமான பக்திங்கிறது மாத்திரம் இல்லை, பரம கருணையினாலே எந்த பக்தி பண்ணாலும் ரட்சிக்கக்கூடியவன் பகவான் அப்படிங்கிறது விஷ்ணு கிட்ட இருக்கு. சிரவணம் கீர்த்தனம், சிரவணம் கீர்த்தனம் அப்படின்னு போது சந்தோஷப்பட்டான். ஏன்னா அதெல்லாம் சொல்ல சொல்லிருக்கான் இவன், ஹிரண்யனுடைய ஸ்மரணம், ஹிரண்யனுடைய கீர்த்தனம் அதெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிருக்கான். சிரவணம் கீர்த்தனம் அப்படின்னா அது பிரசன்னமா இருந்தான விஷ்ணு அப்படின்னா டவுன் ஆயிட்டான். என்ன இதை சொல்லணும் அப்படின்னா வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம்னு இந்த பக்தியை பத்தி எடுத்து சொல்லச்சு அந்த குழந்தைய ஒதுக்கி தள்ளிடும். என்னப்பா உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டார். பிரஹ்லாதன் சொன்னார், இதெல்லாம் சொல்லி கொடுத்து புரியாது, தனக்காகவும் வராது, பகவத் அனுகிரகம் இருந்தா மாத்திரம்தான் புரியும், அப்படி இல்லாட்டானா புனப்புனகா சர்வித சர்வனானாம் அப்படின்னு மறுபடி மறுபடி ஏதோ பழைய விஷயத்தையே அசைப்பட்டு இருப்பாளே தவிர இந்த விஷயம் புரியாது. எத்தனையோ பேர் எத்தனையோ உபன்யாசங்கள் கேட்டாலும், எத்தனையோ கதா காலக்ஷேபங்கள் கேட்டாலும், எத்தனையோ காலக்ஷேபங்கள் தான் கேட்டாலும் அது மனசுல எத்தனை பேருக்கு புரியுது. அப்போ வந்த பாக்யாக உபத்ருதாக அப்படின்னு சொல்ற மாதிரி பாக்யம் இருக்கணும் இல்லையா, அது புரியறதுக்கு வெறும் மறுபடியும் திருப்பி போய் சர்வித்த சர்வணம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் புரியாதுப்பா. மதி ஸ்வர்தோவா கிருஷ்ணே, தானாகவும் வராதுப்பா, பெரிவால் அனுகிரகம் இருந்தாதாப்பா இதெல்லாம் வரும் அப்படின்னு பிரஹ்லாதன் இதை எடுத்து சொல்றான். கோபம் வந்துருக்கு, நீ எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, நம்ம வம்சத்துக்கு துவேஷி அவன், அதனால உன்னை ஒழிச்சுடுறதான் அப்படிங்கிறதுக்காக பிரஹ்லாதனை என்னென்ன விதமா ஹிம்சை பண்ணணுமோ எல்லா விதமாகவும் ஹிம்சை பண்றான். அபிசாராவபாதனைஹி கரதானைஹி அபோஜனைஹி, ஸ்லோகம் தான் சொல்ற, இங்க விஸ்தாரமா சொல்லல, விஷ்ணு புராணத்துல விஸ்தாரமா சொல்ற. இவனுக்கு சாப்பாடே இல்லாம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு, உனக்கு ஆகாரமே கிடையாது அப்படின்னா கூட அப்ப கூட பகவான் லக்ஷ்மி வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்கற, உனக்கு விஷத்தை ஆகாரமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தையே கொடுத்தா கூட அந்த விஷத்தை கையில எடுத்துன்னு அச்சுதானந்த கோவிந்தா அப்படின்னு நாமத்தை சொல்லி அந்த பகவானுக்கு அதை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றானா, அப்ப விஷமே ஒரு பிரசாதமாக ஆயிடுது அங்க. அதனால இவனுக்கு விஷம் குடிச்சாலும் ஒன்றும் ஆகல. சரின்னு சொல்லிட்டு சமுத்திரத்துல போய் தள்ளினா கூட, சமுத்திரத்துல தள்ளினா அதுக்கப்புறம் மேல எழுந்து வந்துட்டான். எப்படி எழுந்து வந்த அப்படின்னா, அப்பா சமுத்திரத்துலாம் பெருமாள் படுத்துட்டு இருக்க, ஆனா அதையே நடிச்சுட்டு இருந்தேன்னா அந்த சமுத்திரம் அப்படியே என்னை தூக்கி விட்டு அப்படியே அலை அடிச்சு அப்படியே கரையில கொண்டு விட்டுருத்துப்பா அப்படிங்கிற. சரி, யானையெல்லாம் கொண்டு வந்து மேல இடிக்க வச்சு இவனை அப்படியே ஒண்ணும் இல்லாத பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த யானைகள்லாம் முன்னாடி வந்து இவன் கிட்ட நமஸ்காரம் பண்ண, என்னடா பிரஹ்லாதா யானை உன இடறித்தா அப்படின்னா, அப்பா யானையெல்லாம் வந்ததுப்பா, இதை பார்த்தோன்னே கஜேந்திரனுடைய ஞாபகம் எனக்கு வந்துருத்து, ஆதி மூலமே கத்திட்டு இல்லையா, அதை நினைச்சு அந்த கஜேந்திரன் நினைச்சு கை கூப்பினா அந்த யானை எனக்கு பார்த்து சல்யூட் பண்ணி கை கூப்பிட்டு போயிடுத்துப்பா அப்படின்னா, என்ன பண்றதுன்னே தெரியல, சரி மலையிலேருந்து உருட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் மலை உச்சியில கொண்டு போய் சில புருஷர்களை அனுப்பிச்சு போய் அவனை உருட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆப்போறதோ அப்படின்னு இப்படி அப்படின்னு நடந்துட்டு இருக்கச்ச, அவன் உருட்டிட்டான் உடனே. அப்படி மேலேந்து உருட்ட தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஹரிக்கு ஏதாவது கல்லு பற்றிட போறதோ அப்படின்னு பயந்துட்டு தன் ஹிருதயத்தை அப்படியே பிடிச்சுக்கிறானா, ஹிருதயேன உத்வகன் ஹரிம் பிடித்து அப்படியே மல்லேந்து விட்டு கீழே வந்து அப்படியே அப்படி ஏந்துகிறாள் பூமாதேவி. பெருமாளுடைய பூமாதேவி பிராட்டியா இருக்கா இல்லையா, அவ குழந்தை அப்படி எந்த குழந்தையானாலுமே மேலேந்து விழுந்துட்டா தாங்கிப்பாள் அவர், அவர் உயிர் போகும்படி பண்ண மாட்டாராம். இந்த பிரஹ்லாதன் அப்படி பஞ்சு போல அவர் தாங்கிக்க அப்படியே எழுந்து ஹிரண்ய கசிப்பு கிட்ட வந்து அப்பா வந்து கேள்வி சேவிக்கிறார். எப்ப வந்தாலும் சேவிச்சு அபிவாதனம் பண்ற வழக்கம், சேவிச்சு அபிவாதனம் பண்ணா இவனுக்கு சந்தேகம் வந்துருத்து, ஏண்டா உன்ன மலையிலேருந்து உருட்டணும் அப்படிங்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாலே சில பேர் போனாலும், ஆமாப்பா உன உருட்டினாளா அப்படின்னா, ஆமாப்பா உருட்டினாப்பா அப்படின்னா, பார்த்தா அப்படியே தெரியலையே அப்படின்னா, பகவான் தாப்பா காப்பாத்தினான் நம்ப முடியல, உன்னை உருட்டினாலா அவா தெரியல, அவளை உருட்டினவள எங்க அப்படின்னு கேட்டான். நடந்து வந்துட்டு இருக்காப்பா, உடனே என்ன வேணா உருட்டிட்டான், மாம் ஏதோ படியெல்லாம் இறங்கிதானே வரணும் அதனால அவெல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு. என்ன பண்ணாலுமே பிரகலாதனுக்கு மரணம்ங்கிறதே வரலையா? அதனால ஹிரண்யகசிபுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நீ யாரா உன்னை காப்பாத்துறார், உனக்கு பலம் என்ன அப்படிங்கிற. கிம் பலம் அத்தியகாக, ஏதாவது பலம் இருக்கணும் இல்லையோ. நான் வந்து நான் பலம் வரம் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு பலம் இருக்கு. ஏன்னா பிரம்மா கிட்ட 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட வரம் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். நீ சின்ன பையன், முளைச்சி 3 இலை விடல, ஆனா என்ன ஆனாலுமே சாக மாட்டேங்கிறிய. அப்ப உனக்கு என்ன பலம் அப்படிங்கிறது தெரியணும் எனக்கு. ஒருவேளை என்னுடைய பலம் தான் உனக்கும் வந்திருக்கும், அப்பாவுடையது வரணும் மொழியும் பிள்ளைக்கு அப்படின்னு. அப்ப வந்து நான் தபஸ் பண்ணி என்னுடையதான் அப்பாவுடைய பலம் தான் பிள்ளைக்கு வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா பிரகலாதன் சொல்ற, அப்பாவுடையதான் ஒண்ணும் வராது, புண்ணியமாகட்டும் பாபமாகட்டும் அதெல்லாம் அவா வாழ்ந்து அவாவா அனுபவிக்கணும். தவிர அப்பாவுடைய புண்ணியம் பிள்ளைக்கு வருமா, அப்பாவுடைய பாபம் பிள்ளைக்கு வருமா, அதெல்லாம் எதுவும் வராது. அப்பாவுடையது பிள்ளைக்கு வருது அப்படின்னா சுகர் தான் வரும், வேற எதுவும் வராது. அதனால இப்படி எல்லாம் நீ ஒண்ணு நம்ப வேண்டாம் அப்படின்னா. அப்ப கிம்பலா, அப்ப உன்னுடைய பலம் என்ன அப்படின்னா, நான் கேவலம் மே பவதஸ்தராஜன் சவை பலம் பலினாம் சாபரேஷம். அப்பா எனக்கு மாத்திரம் இல்ல, உமக்குமே பலம் அவர் தான். என்னுடைய பலம் ஹரி அப்படி நான் சொல்றேன் இல்லையா, உமக்கும் அவர் தான் பலம். நீ நினைச்சிட்டு இருக்க ஏதோ வரம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, உம்முடைய வரம்னா ஒண்ணும் கிடையாது. அவன் பகவான் உமக்குள்ள இருந்துட்டு இருக்கான். நீ தபஸ் பண்ணிடலையோ, அந்த தபஸ் பண்ணதுக்கு காரணமே பகவான் தான். நீ வரம் கேட்டீரலையோ, அதுக்கு காரணமே பகவான் தான். அந்த வரம் இனி வரைக்கும் இருந்துட்டு இருக்கா, இது சேஃபா இருந்துட்டு இருக்கா, அப்ப அதுக்கும் காரணம் பகவான் தான். யார் யாருக்கு பலம் இருக்குன்னு, என்ன பலம் இருக்கட்டும், இந்த ஞான பலம் அப்படின்னு இருக்கு, தேக பலம் அப்படின்னு இருக்கு, இன்னும் மனோ உறுதி அப்படிங்கிறது இருக்கு, எந்த பலமாகட்டும் அது பகவான் தான், வேற யாருமே கிடையாது. சவை பலம் பலினாம் சாபனேஷாம் அப்படின்னா உடனே அவனுக்கு கோபம் வந்துருத்து. உடனே நீ சொல்றிய ஏதோ, அப்போ என்ன காட்டிலும் வேற யாரோ ஒருத்தன் இருக்கான், ஹரி இருக்கான், அவனுடைய பலம் அப்படிங்கிறே, அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு கேட்டான் பிரகலாதன் சொல்ற. கேள்வி தப்பு, தப்பா கேள்வி கேட்கற. என்ன எந்த இடத்துல இருக்கான்னு கேள்வி கேட்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் இருக்கவன பார்த்தா எந்த இடத்துல இருக்கான் அப்படி எப்படி கேட்க முடியும்? ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற பார்த்து இவர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். ஒரு பெரியவரை பார்க்கணும்னு போனான், ஆத்துக்கு போனான், கதவு சாத்தியிருந்தது. நீ காலிங் பெல் அடிச்சா, இன்னும் மாமி வந்து கதவை திறந்தா, நே மாமா இருக்காரா அப்படின்னு கேட்டார். வெளியில போயிருக்கார் அப்படின்னு சொன்னாரோ, கொஞ்சம் யோசிச்சான். அப்ப ஆத்துக்குள்ள இல்லையா அப்படின்னு கேட்டான். மாமி உமக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா, வெளியில போயிருக்கா இங்க இருப்பாரா? அவர் வெளியில போயிருக்கன்னா ஆத்துக்குள்ள இல்லையான்னு என்ன ஒரு கேள்வி, கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு தானே கேட்பான். அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தாருன்னா அங்க இருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம், அங்க இருக்கார் அப்படின்னா இங்க இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவரை பார்த்து எங்க இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டா அது நியாயமா இருக்கும். இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், உள்ளேயும் இருப்பார், வெளியிலையும் இருப்பார் அப்படிங்கிறவர் பார்த்து அவர் எங்க இருப்பார் அப்படின்னு கேள்வி கேட்கறதா, அந்த கேள்வியே தப்பு. முதல்ல அவன் சொன்ன சரி, எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப எல்லா இடத்துலயும் கஸ்மாத் ஸ்தம்பே நதிருஷ்யதே, ஏன் இந்த ஸ்தம்பத்துக்குள்ள இல்லையே அவன் அப்படின்னார். இல்லன்னு நீ என்ன கண்ட, இல்லன்னு எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னா, நான் கட்டின தூண், அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே. நான் கட்டும் போது ஒரு கல்லு மண்ணு இதெல்லாம் வச்சு கட்டிருக்கேனே தவிர உள்ள ஹரியை வச்சு கட்டல நான். அதனால ஒரு நாளும் அவன் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிற அப்படின்னால, ஏன் இந்த ஸ்தம்பத்துல இல்லையே அப்படின்னா இருக்கான் அப்படின்னு பிரகலாதன் சொல்ல, அப்ப இருக்கான்னா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்துடணும். இத்தனை நாளா எத்தனையோ நாம ரெண்டு பேரும் பார்த்தோம், ஒன்னும் தெரியல. இன்னைக்கு நான் இந்த கம்பத்தை பிளக்க போறேன், பிளந்தா அவன் நேரம் வரலன்னு வச்சுக்கோ, உன்னை சிறைச்சேதம் பண்ணுவேன். அவன் நேரம் வந்தான்னா அவனை சிறைச்சேதம் பண்ணுவேன். ரெண்டுல ஏதாவது இன்னைக்கு நான் பார்த்துடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ ஓங்கி ஸ்தம்பம் சச்சான ஸ்தம்பம் ததான அதிபலகா ஸ்வமுஷ்டினா ஏகமாக அந்த ஸ்தம்பத்தை பிளக்க, அப்ப ஹானு மகா அட்டகாசத்தோடு கூட முதல்ல ஒரு சப்தம் ஒன்று கேட்டுதான். அதுக்கப்புறம் அண்ணா நரசிம்மமூர்த்தி ஆச்சரியமாக அவதாரம் பண்றார். ஸ்தம்பே சபாயாம் சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகினேஷு சாத்மனஹ அத்ருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வகந்து ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். ஏன் அவதாரம் பண்ணார்னா அழகா சொல்றார், சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதும். பிரகலாதன் இருக்கார்னு சொன்னார் இல்லையா, அது சத்தியமாக்கணுங்கிறதுக்காக, பிரகலாதனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா. ஏன்னா இந்த தூணை பிழந்து அந்த ஹரி இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிறான் இல்லையோ, உடனே பிரகலாத் என்ன பண்ணா கையை கூப்பிண்டு பகவானே எப்படியாவது வந்துருமே இல்லாட்டா என்னை கொன்னுடுவன் சொல்லியிருக்கானே அவன் அப்படின்னு பயந்து கேட்கணும் இல்லையோ, ஒன்னும் இல்லை. ஏன் பய பழக்கம் ஆயிடுது, இந்த பூச்சாண்டியில ரொம்ப நாளா காட்டிட்டு இருக்கான், இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இந்த பூச்சாண்டியெல்லாம் எனக்கு தெரியும், அதனால எதை பத்தியும் கவலைப்படாது. நீ கொன்னா கொண்டு கொண்டாந்து முடியுமானா நீ கொண்டுக்கும், ஆயுதங்கள்னாலே என்னென்னமோ பண்ணி கொண்டு பாக்குற, இது வரைக்கும் ஒன்னும் நடக்கல, அதனால எதை பத்தியும் கவலைப்படல, கை கூப்பின்னு இருக்கார், உள்ள பகவான் இருக்கார் அப்படிங்கறது தெரியுமான அப்படினாலே உள்ள இருக்கக்கூடிய பகவானை பார்த்து அவர் கை கூப்பின்னு இருக்கார். அப்ப பெருமாள் வந்து இவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக வரல, இவன் ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா உள்ள இருக்கார் அப்படிங்கிறது, அந்த வார்த்தை சத்தியமாகணும். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூத்தேஷு அகிலேஷு சாத்மனா, எல்லா வஸ்துக்குள்ளையும் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றது பேர். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதா அப்படிங்கிறது. அப்ப அந்த வேதம் சொன்ன வாக்கு சத்தியமாகணும். இப்போ இல்லைன்னா ஹிரண்யகசிபு வீட்டு தூணுக்குள்ள இல்ல அப்படின்னு ஆயிடும் இல்லையோ, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வேத வாக்கியத்தையும் சத்தியமாக்கணுங்கிறதுக்காக. அதிருஷ்யதா அத்தியுத ரூபமுத்வகன்னு அத்தியுதமான ஒரு ரூபம் ஒன்று எடுத்துட்டாராம், இதுவரைக்கும் யாரும் நினைச்சே பார்க்க முடியாத ரூபம், ந மிருகம் ந மனுஷம். நாமலாம் நரசிம்மம் அப்படிங்கிறோம், மிருகமாவும் மனுஷனாவும் இருக்கார் அப்படிங்கிறோம். ஆனா சுகர் சொல்ற மிருகமும் இல்ல மனுஷனும் இல்ல, ந மிருகம் ந மனுஷம் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா, இவன் வர அப்படி கேட்டிருக்கான், மிருகத்தாலையும் எனக்கு வதம் வரக்கூடாது மனுஷனாலையும் எனக்கு வதம் வரக்கூடாது அப்படி கேட்டிருக்காள், இது பாரு இது மிருகமும் இல்ல மனுஷனும் இல்ல, உன் வரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு, உயிருள்ள வஸ்துவனாலே எனக்கு வந்து வதம் வரக்கூடாது, உயிர் இல்லாத வஸ்துவனாலேயும் எனக்கு வதம் வரக்கூடாது அப்படின்னா அதான் நக்கத்தினாலே பிளக்கிற, அந்த நக்கத்துக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா அப்படின்னா இது இது ஒரு பெரிய சர்ச்சை அந்த காலத்துல. நகத்துக்கு உயிர் இருக்கு அப்படின்னா ஏன்னா வளர்றதோ இல்லையோ, மேல மேல வளர்ந்துட்டே இருக்கே அதனால, நகத்துக்கு உயிர் இல்லை அப்படின்னா ஏன்னா வளர்ந்தா கட் பண்ணா வலிக்கலையே ஒண்ணும், நம்ம உடம்புல எங்கேயாவது ஏதாவது தொட்டா தெரியறதோ இல்லையோ, நகத்துல தொட்டா கூட தெரிய மாட்டேங்கிறது, கட் பண்ணா கூட வலிக்க மாட்டேங்கிறது, அப்போ அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னா அப்போ நகம் கேசம் அப்படி இருக்கு, இது ரெண்டும் அப்படி இருக்கும் இல்லையோ, அதனால உயிர் இருக்கிறதும் கூடாது உயிர் இல்லாததும் கூடாதுதான் நகத்தினாலேயே பிறக்கிற. இந்த மாதிரி பகவான் பார்த்து பார்த்து அவதாரம் பண்ண அப்படினாலே ஒரு நரசிம்ம ரூபமாக ஆச்சரியமாக பெருமாள் அப்படி அவதாரம் பண்ண உடனே என்ன பண்ணணும் கேட்டா, இவன் நேர்மையானவனா இருந்த பிரஹ்லாதனை பார்த்து அப்பா நீ சொன்னது சத்தியம் உள்ள இருப்பான்னு சொன்னாரு உள்ள இருக்க அப்படின்னு ஒத்துக்கணும் இல்லையோ, கோபம் இருக்கு உள்ளுக்குள்ள, உடனே வாளை எடுக்கிறான் அந்த நரசிம்மனை கொல்லணுங்கிறதுக்காக. நாளி ஆயிட்டுங்கிறதுனால பெருமாள் என்ன பண்ற, அப்படியே அவனை தர தர தரன் பிடிச்சு இழுத்துன்னு போய் வேகமாக அந்த அரண்மனையிலேயே நடு வாசப்படியில தானும் உட்காந்து அவனையும் தன் மடியில போட்டுக்கிறார். யாருமே மடியில போட்டுக்க மாட்டார், தைத்தியனை மடியில போட்டுவார் அப்படின்னு சுவாமி தேசியன் கொண்டார், குழந்தை மடியில போட்டுக்கிற மாதிரி அதையும் போட்டு மடியில போட்டு அந்த சம்மாரத்தை அந்த நகத்தினாலேயே அழகா பண்றார். திரு நகங்களிலே பஞ்சாயுதங்கள் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன், நரசிம்மாவதாரத்திலே திருநகங்களிலே பஞ்சாயுதங்கள் அப்படிங்கிற பக்கத்துல தேவர்கள்லாம் இந்த ஆச்சரியத்தை பார்த்து எல்லாரும் கோடியில இருந்து ஸ்தோத்திரம் பண்றா, பத்தடி தள்ளிதான் நிக்கிறா எல்லாரும். அப்ப லக்ஷ்மி தேவி கிட்ட சொல்றா, எங்களுக்கு எல்லாம் கிட்ட போக பயமா இருக்கு, மகா உக்ரமா இருக்க, நீதான் கிட்ட போய் சாந்தோனம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி பிராட்டியானவர் நானும் இதுவரைக்கும் இந்த மாதிரி இவரை பார்த்ததில்லை, எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னார். ஏன்னா பிரஹ்லாதனுடைய பிரபாவம் தெரியணும் அப்படின்றதுக்காக அப்படி சொல்ல, பிரஹ்லாதன் மாத்திரம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் முன்னாடி வந்து வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். பிரம்மாதய சுரகணாக முனயோத சித்தாக சத்வைகதான மதயோ வச சம்பிரமாகேஹி நாராஜிதும் புருகுணைஹி அதுனா பிப்ருஹு கிந்தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேஹி மன்யே தனாபிஜனூபசபஸ்ருதௌஜஸ்தேஜ பிரபவ பல பௌருஷ புத்தி வேகாஹ நாராதனாய புருஷஸ்ய பவந்தி பும்ஸஹ பக்த்யா துதோஷ பகவான் கஜயூதபாய. என்ன படிச்சிருந்தேன், நல்ல வித்தியை இருந்தாலோ நல்ல தனம் இருந்தாலோ நல்ல தபஸ் இருந்தாலோ நல்ல பௌருஷம் இருந்தாலோ இல்ல நல்ல சௌந்தரியம் நல்ல ரூபம் அப்படிங்கிறது இருந்தாலோ அதானே பகவானை ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டா, பக்தியா துதோஷ பகவான் கஜயூ தபா, யானைக்கு என்ன இருந்தது, என்ன படிப்பு இருந்தது, யானை ஏதாவது படிச்சதா ஏதாவது தபஸ் பண்ணித்தான், ஆனா யானையே ஆதி மூலமே கூட்டுன்னு பகவான வாங்கிட்டு இருக்கு, அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்கு. விப்ராட் விஷத்குணயுதாத் அரவிந்த நாபபாதாரவிந்த விமுகாத் ஸ்வபசம் வரிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோவஜனே ஹிதார்த்த பிராணம் புனாதிசகுலம் நது பூரிமானஹ. எப்ப எனக்கு அனுகிரகம் பண்றீங்களோ அப்போ ஒரு விஷயம் தெரியறது, வேதாத்தியனங்கள் முதலானதெல்லாம் பண்ணி உயர்ந்த குலத்துல ஒருத்தன் வந்திருந்து கர்மட்டனாக ஒருத்தன் இருந்தா கூட பகவத் பக்தி அப்படிங்கிறவன் இல்லாதவனா தான் உங்க அனுகிரகம் கிடைக்காது. இதே அசுர குலத்துல இன்னும் நீச்ச குலத்துல பிறந்திருந்தா கூட உங்ககிட்ட பக்தி இருந்தானா அந்த ஜீவன் உயிந்து போயிடுவான் அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னு இந்த மாதிரி ஆச்சரியமான வேதாந்த விஷயங்களை எல்லாம் பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ண அந்த குழந்தைய மடியில வச்சு அந்த குழந்தைக்கு தடவி கொடுத்தார். உனக்காக தான்ப்போ அவதாரம் பண்ணிருக்கிறதே, முன்னாடி பண்ணல, நீ வரம் கேளு கொடுக்கறேன் அப்படின்னார். நானும் எங்க அப்பா மாதிரியா எஸ்த ஆசிஷாஸ்தே நசபிருத்தியா சபை வணிக உமகிட்ட போய் ஒரு பக்திய பண்ணிட்டு அதுக்கு வரணா ஏதாவது ஒருத்தன் கேட்டு வாங்கிட்டு வந்தானா அவன் வியாபாரி, அவன் நான் இதை பண்றேன் நீ அதை பண்ணும் அப்படிங்கிறது கடையில வியாபாரம் தானே, நான் 12 பிரதட்சிணம் பண்றேன் பரீட்சையில பாஸ் ஆகணும் அப்படின்னும் நான் இத்தனை விளக்கு ஏத்தறேன் எனக்கு இன்னொரு ஆகணும் ஒரு க்ஷேமம் வரணும் அப்படிங்கிறதோ இவெல்லாம் வியாபாரம் பேசுறாள். ஆனா அரியன் தாசன் நான் விலை விலை விலையின்றி நாம் அடியோம் என்று வேதியர் மெய்ப்பொருளே அப்படிங்கிறார். நாங்கள்லாம் அசுல்க தாசர்கள், விலையின்றி நாங்கள்லாம் தாசர்களா இருக்கக்கூடியவர்கள், எந்த காலத்திலையும் என்னென்னைக்கும் நிரந்தரமான தாசர்களாக தாசத்துவமே சுரூபமாக இருக்கக்கூடியவர்கள், அதனால அது எனக்கு இந்த வரன்லாம் எதுவும் வேண்டாம், உண்மை சேவிச்சது பரவ பாக்கியம் அப்படின்னா பெருமாள் சொன்னார். அப்படி இல்லப்பா, நீ ஒரு வரம் கேடு, நான் உனக்கு வரம் கொடுக்கறேன் பிரஹ்லாத வரதன் அப்படின்னு எனக்கு பெயர் வரணும். யார் யாரோ என்னென்னமோ வரம் கொடுக்கறா, ஆனா சொல்லிக்க முடியல. பிரம்மாவும் தான் வரம் கொடுக்கறார், சிவனும் தான் வரம் கொடுக்கறார், காணினும் உருப்போலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேனினும் வரம் தரும் மிடுக்கிலாத தேவராய் இப்படி சொல்லிக்க முடியாது. ஹிரண்யகசிபுக்கு வரம் கொடுத்தார் அப்படின்னும் ராவணனுக்கு வரம் கொடுத்தார் அப்படின்னு அவர் வெளியில சொல்லிக்க முடியுமா? இல்ல அவர் பரமசிவன் தான் ஆகட்டும், அவர் தான் பஸ்மாசவனுக்கு நான் வரம் கொடுத்தேன் அப்படின்னும் இல்ல அந்தகாசவனுக்கு வரம் கொடுத்தேன்னு சொல்லிக்க முடியுமா? ஆனா எனக்கு தான் இந்த பெருமை, அதனால இந்த பெருமை எனக்கு கொடுக்கணும்னா பிரஹ்லாத வரதன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், எனக்கு நீ வரம் கேளு அப்படின்னா பிரஹ்லாதன் சரி நீர் சொல்றீர் அப்படின்னா அப்போ உம்முடைய நியமனம் தஸ்மாத் பிதாமே பூயேதா எங்க அப்பாவுக்கு நல்ல கதி வேணும் அப்படின்னு நரசிம்ம பெருமாள் சிரிச்சா. அப்பா இது கூட வரம் கிடையாது உண்மையில, ஏன்னா எப்ப நீ பிறந்துட்டியோ அவர் நல்ல கதிக்கு வந்துட்ட, அதுக்கு ஒண்ணும் குறவு கிடையாது. கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழு பிறப்பும் மா சதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்க்கின்றவா அப்படிங்கிறார் ஆழ்வார். கேசவனுடைய பக்தர்கள் முன் ஏழு தலைமுறை பின்னேழு தலைமுறை அவளுக்கு ஒரு சாதுரியம் ஒரு சதிர் ஒண்ணு வருதான். என்ன சாதுரியம் அப்படின்னு கேட்டா இவன் பிரஹ்லாதன் பக்தி பண்ணி இவன் பரம பாகவதனா இருந்து எந்த பகவானுடைய அனுகிரகத்தை வாங்குறானோ அந்த அனுகிரகத்தை அவன் வாங்குறான். ஹிரண்யகசிபு அவன் பக்தியே பண்ணல, பிரஹ்லாதனுடைய அப்பன்னு சொல்லிட்டு வாங்குறான். அது மாதிரி பக்தர்களுடைய அப்பா பக்தர்களை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு அவர்கள்லாம் பகவானுடைய அனுகிரகத்தை சுலபமா வாங்கிட்டு போலாமே, அதனால அவ ஏற்கனவே சுத்தம் ஆயிட்டார். அவர் இருந்தா கூட பிரஹ்லாத வரதன் நான் சொல்லிக்கிறேன், அதனால உங்களுக்கு வரம் கொடுத்ததா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரஹ்லாதனுக்கு ஆச்சரியமாக அனுகிரகம் பண்ணி இன்னைக்கு பிரஹ்லாத வரதனாக பெருமாள் ஏழ்ருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அகோபிலத்தில் இந்த வைபவம் நடந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் ஆச்சரியமாக ஏழியிருக்கார். ஸ்ரீ நரசிம்மனுடைய பிரபாவத்தை சொல்லி முடியாது, ஏதோ சொல்லி முடிச்சோம் பெயர் தான் பண்ணுமே தவிர அந்த சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படிங்கிறார். யாராவது சொல்ல முடியும் இதை? பிரஹ்லாதனால சொல்ல முடியாது மாத்திரம் இல்லை, பகவானாலேயே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெருமை. ஏன்னா இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப எங்குமுளன் கண்ணன் அப்படின்னு சொன்னா இங்கு இல்லையே அப்படின்னா அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய அங்கேயே வந்தார் இல்லையா? ஏன்னா இவன் இந்த தூணை தட்டினான்னா அந்த தூண்ல வந்தான்னு வச்சுக்கோங்க, இவன் ஒத்துக்க மாட்டானா இங்க இல்லையோ இல்லையோ அப்படின்னு, அங்கேருந்து தானே வந்தார் அப்படின்னா அப்போ அங்கேயே வர, அப்ப வராம இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா கூட ஒத்துக்க மாட்டான், அப்ப இல்லையோ இல்லையோ இப்பதானே இருக்கார் அப்படின்னு வானா. அதனால அங்கு அப்பொழுதே இவன் எங்க தட்டினானோ அங்கேயே அந்த க்ஷணத்திலேயே வந்தார்னா இவர் முன்னாடி என்ன வேஷம் போட்டு இருந்தார், இவன் நரசிம்மனா இருந்தாரா இல்ல வேறையா இருந்தாரா யாருக்கு தெரியும்? இதான் சுவாமி அழகா சாதிக்கிறார் எதிர்ச்சாகரே, எதிர்ச்சியா வந்துட்டாரா, திடீர் அவதாரம் இது, அதான் அற்புதமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் மாமி ஏதோ தலிகன் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இது இல்ல அது இல்ல திடீர்னு ஒண்ணு பண்ணிட்டேன் அப்படின்னா அதான் நன்னா இருக்குன்னா நீ பார்த்து பண்ணிருந்தா நன்னா இருந்திருக்காது. அது மாதிரி பெருமாள் அவதாரத்தை காட்டு அது ஆச்சரியமா இருக்கான் இந்த எதிர்ச்சாகரி அப்படிங்கிறது. அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய, அழகா சொல்றாரு பாருங்க, அவன் பெருமாள் தோன்றி அதுக்கப்புறம் அவனை கொன்னார்தான் சொல்லணும், கொன்னுண்டே அவதாரம் பண்ணார். ஏன்னா கொஞ்ச காலத்தில் முடிஞ்சுட்டு இந்த அவதாரம், பிரதோஷ காலத்தில் அவதாரம் பண்ணி அப்பவே முடிச்சுட்டார் பெருமாள். உடனே ஸ்தோத்திரங்கள் இல்லாமனா அவதாரம் முடிஞ்சு போச்சு. அவன் வீய தோன்றிய, அவனை சம்மாரம் பண்ணிட்டு தோன்றினார், சம்மாரம் பண்ணிண்டே தோன்றினார். சில பேர் இந்த தலையை பண்ணும்போது பார்த்தா தெரியும், சாட்டுண்டே தலையை பண்ணுவான், சாப்பிட்றதுக்காக தலையேங்கிறது இல்லை. அங்க அப்பொழுதே அவன் வீய தோன்றிய, என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மை தே. இன்னொரு அவதாரத்தினுடைய பிரபாவத்தை சொல்லலாம். ஒரு முகூர்த்த காலம், ரெண்டு மணி காலம் மாத்திரம் இருந்த சிங்கப்பிரானுடைய பெருமையை ஆராய்ந்து பார்க்க முடியாது, வாயால சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் கை வாங்க கை விட்டுறார். வேண்டாம் நம்மால முடியாது அப்படின்னு ஆழ்வாரே கைவிட்ட விஷயம் ஆச்சரியமான இந்த பிரபாவத்தை சொல்ற. நாளைக்கு தொடர்ந்து அடுத்த சரித்திரங்கள்ல ஆரம்பம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ. கோப்ராஹ்மணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய ஸர்வ பாப ப்ரணாசனம் ப்ரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம்.